الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அளவிலா கருணையும் நிகரில்லா கிருபையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய பேரருளாலும் பெருங்கிருபையாலும் புனிதமிக்க ரமலானிலே அல்லாஹ்வுடைய ஹிதாயத்தை தங்களுடைய வாழ்வின் ஒவ்வொரு அசைவுகளிலும் தாங்கியிருந்த உத்தம நபிமார்களுடைய வரலாறுகளை பேசுவதற்கும் கேட்பதற்கும் அல்ல ரப்பல் ஆலமீன் நமக்கெல்லாம் பாக்கியத்தை கொடுத்ததை போன்று அதன்படி நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நாம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக என்ற துஆ செய்த வண்ணம் இன்றைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரியவர்களே, நேற்றைய தினம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறுகளை சொல்லி வந்தேன். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மக்களுக்கு அவர்கள் சார்ந்த ஊரிலே தாவா செய்த அழகான விதத்தையும், தாவா என்பது வெறும் நாவினால் பேசக்கூடிய வார்த்தைகள் அல்ல, மாறாக சில சமயங்களில் தாவாவை செயல் ரீதியாகவும் காட்ட வேண்டும் என்ற அடிப்படையிலே அவர்களே அல்லாஹ்வுக்கு இணை வைத்து வணங்கப்படும் சிலைகளை அடித்து நொறுக்கியது, உடைத்தது. அதுவும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய ஒரு முக்கியமான சுன்னத் என்பதை அல்லாஹ் இந்த உலகத்திற்கு உணர்த்தியது போன்ற விஷயங்களை எல்லாம் நேற்றைய தினம் பார்த்தோம். இப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய தாங்கள் வணங்கக்கூடிய தெய்வங்களை எல்லாம் சிலைகள் எல்லாம் உடைத்து தகர்த்திருந்து விட்டார்கள் என்று கேள்விப்பட்டவுடன் அந்த மக்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மீது கடுமையான கோபம் கொண்டு தங்களுடைய மன்னராக இருந்த மலிக்காக இருந்தவரிடம் போய் முறையிடுகின்றார்கள். வரலாறுகளிலே அந்த அரசனுக்கு நம்ரூத் என்று சொல்லப்படுகின்றது. அந்த நம்ரூத் என்ற அரசனிடத்தில் போய் முறையிடுகின்றார்கள். அந்த நம்ரூத் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அழைத்து விசாரிக்கின்றான். விசாரிக்கும் பொழுது அங்கே மன்னனுடைய அரசவையிலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ஏகத்துவ பணியை, தாவா பணியை தைரியமாக எடுத்துரைக்கின்றார்கள். மன்னனை பார்த்தவுடன் பயந்து போய் நடுங்கி போய் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காம, அல்லது நான் நேத்து சொன்னேன் இன்னைக்கு இல்லை அப்படின்னு மாத்திக்காம, என்ன கொள்கையை அந்த கொள்கையில உறுதியாக நின்று அந்த மன்னனிடத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தாவா செய்றாங்க. அவன் கொஞ்சம் விதண்டாவாதம் பிடிச்சவன். பொதுவாகவே மன்னர்கள் அதிகாரத்தில் உள்ளவங்க அதிகார மமதைங்கும் போது கொஞ்சம் திமிரும் அகம்பாவம் இருக்கத்தான் செய்யும். அவன் தன்னுடைய அகம்பாவத்தினாலும் திமிர்னாலும் எப்படியாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை மடக்கணுங்கிறதுக்காக அவன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தோட ஒரு விதண்டாவாதத்தில் ஈடுபடுகின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த விதண்டாவாதத்திலும் கூட சளைக்காமல், அவனுக்கு மறுப்பு விதண்டாவாதம் செய்யாமல், மாறாக அழகான முறையிலே அவன் புரியும் விதத்திலே அவனுக்கு தாவாவை எடுத்து சொன்னார்கள். அதை பத்தி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் பக்கரால சொல்லும்போது சொல்றான், இது கால இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் போய் சொன்னாங்க அந்த மன்னன் போய், என்னுடைய உன்னுடைய ரப்பு யாருன்னு கேட்கிறான். அவன் உன் ரப்பு யாரு, அவன் உன் ரப்புடைய தன்மைகள் என்ன அப்படிங்கும் போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, என்னுடைய ரப்பு வந்து இறைவன், அவன் தான் வந்து வானத்தையும் பூமியையும் படைத்தவன், அவன் தான் எல்லா ஆற்றலும் மிக்கவன் அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்லும் பொழுது அப்போ அந்த மன்னன் கேட்கிறான், அலம் தர இலல்லதி ஹாஜ இப்ராஹிம ஃபி ரப்பிஹி அன் ஆத்தாஹுல்லாஹுல் முல்க், தனக்கு அதிகாரம் கிடைத்து விட்டது என்ற மமதையிலே இப்ராஹிம் இடத்திலே விதண்டாவாதம் செய்தானே, அவனை நபியை நீங்கள் பார்க்கவில்லையா? அலம் தர இலல்லதி ஹாஜ இப்ராஹிம ஃபி ரப்பிஹி, ரப்புடைய விஷயத்திலே அவன் என்ன சொன்னா, நான் தான் ரப்புண்டான், என்னதான் மக்கள் வணங்கிட்டு இருக்கிறாங்க, நான் தான் ரப்புங்கும் போது நீங்க புதுசா ரப்ப கொண்டு வரீங்களே, அது எப்படி சரியா இருக்கும், அது அந்த ரப்புங்கிறது என்ன அடையாளம் அப்படின்னு கேட்டான். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இது கால இப்ராஹிம் ரப்பி அல்லதி யுஹீ வ யுமீத், என்னுடைய ரப்பு தான் உலகத்திலே மனிதர்களை உயிர்ப்பிக்கவும் செய்கின்றான், என்னுடைய ரப்பு தான் மரணிக்கவும் செய்கின்றான், அதான் என் ரப்புக்கு அடையாளம் அப்படின்னாங்க. உயிரை கொடுக்கறது அவன் தான், மரணத்தை கொடுக்கறது அவன் தான், அவன் தான் ரப்புக்கு அடையாளம் அப்படின்ற உடனே அந்த கிறுக்கன் என்ன பண்ணா, அப்படியா உயிரை கொடுக்கறது மரணத்தை கொடுக்கறது உங்க ரப்பா, நான் கூட தான் உயிரை கொடுப்பேன் உயிரை எடுப்பேன், எனக்கு கூட தான் அந்த பவர் இருக்குது அப்படின்னா சொல்லிட்டு என்ன பண்ணா, அவனுடைய அரசவையில சிறையில் இருந்த ஒரு மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு கைதியை கொண்டு வந்து இவன் கொஞ்ச நாள் மரணிக்க போறான், நான் இவனை உயிரை கொடுக்க போறேன், போன விடுதலை விட்ட போ அப்படின்ட்டான். பத்தியா நான் விடுதலை உயிரை கொடுத்துட்டேன், ஒரு அப்பாவியை பிடிச்சிட்டு ஹாலு கழுத்தை வெட்டி பத்தியா நானும் மரணத்தை கொடுத்துட்டேன், நானும் தான் உயிரை கொடுக்குறேன் மரணத்தை கொடுக்குறேன், மரணிக்க இருந்தவனை உயிரை கொடுத்து விடுதலை கொடுத்து அனுப்பிட்டேன், அப்பாவியை பிடிச்சு கொண்டு மரணத்தை கொடுத்துட்டேன், நானும் தான் உயிரை கொடுக்குறேன் மரணத்தை கொடுக்குறேன், அது உரம்பு எப்படி உயிரை கொடுக்கறதா மரணத்தை கொடுக்கறதா ஆகும் அப்படின்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தா இந்த கிறுக்கனுக்கு என்னத்தை சொல்றது, நம்ம சொன்ன அர்த்தம் என்ன, இந்த கிறுக்கன் வழங்கின அர்த்தம் என்ன? சரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அனுச்சாங்க, சரிப்பா இன்னல்லாஹ யாத்தி பிஷம்ஸி மினல் மஷ்ரிக் ஃபாத்தி பிஹா மினல் மக்ரிப், சரி நீ ரப்புன்னு சொன்னா சரி உயிரை கொடுக்கற மரணிக்க செய்யற, இன்னல்லாஹ யாத்தி பிஷம்ஸி மினல் மஷ்ரிக், என்னுடைய ரப்பு தான் சூரியனை தினந்தோறும் கிழக்கு திசையிலிருந்து கொண்டு வருகின்றான், பாத்திபிஹா மினல் மகரிப், நீ வேண்டா ஒரு நாளைக்கு மேற்கு திசையில கொண்டு வா பார்க்கலாம், நீ ரப்பு தானே உன் பேச்ச சூரியன் சந்திரன் கேட்கறதா இருந்தா ஒரு நாளைக்கு மேற்கு திசையில கொண்டு வா பார்க்கலாம். ஃபபுஹித்தல்லதி கஃபர், அந்த காஃபிர் நிலை குலைந்து விட்டான், அல்லாஹ் சொல்றான் அந்த காஃபிர் நிலை குலைந்து விட்டான். ஆனா இன்னைக்கு உள்ள நம்மளுகிட்ட பகிரங்க விவாதத்தை கூப்பிட்டா என்ன பண்ணுவான், பகிரங்க விவாதத்தில் கூப்பிட்டா என்ன சொல்லுவான், ஏ நான் தான் கிழக்குல கொண்டு வந்துட்டு இருக்கிறேன் ஓர் அப்படி சொல்லி நீ மேற்குல கொண்டு வர சொல்லு, கிழக்குல கொண்டு வந்து யார் தான் சூரியனே, நான் தான் கொண்டு வந்துட்டு இருக்கு, நான் தான் ரப்பே, ஓர் அப்படி சொல்லி நீ மேற்குல கொண்டு வர சொல்லுப்பா அப்படின்னு இன்றைய நம்புறதுகள் சொல்லியிருப்பாங்க. ஆனா அன்றைய நம்புறதுக்கு அந்த அறிவு இல்ல, அவன் பைத்தியகாரத்தனமா விதண்டாவதம் பண்ணா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த ஒரு ஆக்கப்பூர்வமான அறிவுபூர்வமான ஒரு விஷயத்தை சொன்ன உடனே இன்னல்லாஹ யாத்தி பிஷம்ஸி மினல் மஷ்ரிக், என்னுடைய ரப்பு சூரியனை கிழக்கு திசையிலிருந்து கொண்டு வருகின்றான், ஃபாத்திபிஹா மினல் மக்ரிப், நீ வேணா மேற்கு திசையில கொண்டு வா அப்படின்னு உடனே ஃபபுஹித்தல்லதி கஃபர், அந்த காஃபியர் என்ன ஆயிட்டான், அப்படி நிலை குலைந்து விட்டான். வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஜாலிமீன், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருபோதும் அநியாயக்காரர்களுக்கு நேர்வழி காட்ட மாட்டான். இப்படியே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தாவா நடந்துட்டு இருக்கிற காலத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஒரு திடீர்னு டவுட் வந்துச்சு, டவுட் இல்ல அந்த டவுட் என்ன பண்றாங்க, அவங்க அப்பாவித்தனமா அல்லாஹ் டைம் முறையிடுறாங்க, எனக்கு அல்லாஹ் எனக்கு இப்படி ஒரு டவுட் இருக்குது, என்ன டவுட், ரப்பி கைஃபா கைஃப் ரப்பி அரினி கைஃப துஹியல் மௌதா, நான் சொல்றேன் உயிரை கொடுக்கிற மரணத்தை கூட நான் நம்புறேன், ஆனா இது கால இப்ராஹிம் ரப்பி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க என் ரப்பே அரினி கைஃப துஹியல் மௌதா, நீ மரணித்து மண்ணோட மண்ணாக மக்கி போன பிறகு அந்த மக்களை மீண்டும் எப்படி உயிர் கொடுத்து எழுப்புகின்றாய், எனக்கு அதை காட்டு, நீ எப்படி உயிர் கொடுத்து எழுப்புறாங்கிறத எனக்கு காட்டு அப்படின்னு நாங்க அல்லாஹ் கேட்டா அவலம் தோமின், என்ன இப்ராஹிமே உங்களுக்கே நம்பிக்கை இல்லையா, உங்களுக்கே நம்பிக்கை இல்லையா, பலா ரப்பி எல்லாம் அப்படிலாம் இல்ல, உலாக்கில் எத்துமா என்ன கல்வி, எனக்கு கொஞ்சம் ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபை ஆகிறதுக்காக, என் உள்ளத்துல கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிறதுக்காக, நம்பிக்கை இல்லாமலாம் இல்ல, பலா அப்படிலாம் இல்லையா அல்லா, உலாக்கில் எத்துமா என்ன கல்வி, என்னோட உள்ளத்திலே ஒரு இத்துமீனான் வருவதற்காக, என் உள்ளத்துல ஒரு சாட்டிஸ்ஃபை வருவதற்காக அப்படியா, கால அல்லாஹ் சொன்னா ஃபஹுத் அர்பஅத்தம் மின அத்-தைர், ஒரு நான்கு பறவைகளை பிடியுங்கள், விதவிதமான நான்கு பறவைகளை பிடியுங்கள், ஃபஸ்ருஹுன்ன இலைக்க, நல்ல முறையில் அந்த பறவைகளை உங்களோட பழகிக்குங்க, பறவைகளை நல்ல முறையில் பழகிக்குங்க, உங்களை பார்த்தா அது ஓடி வரணும் அப்படி அளவு பழகிக்குங்க, சும்மா ஜால் அலா குல்லி ஜபலின், பறவைகள் இருக்கு பாருங்க பழகிடுச்சுன்னா உங்களோட அவ்வளவு பிரியமா இருக்கும், பெற்ற பிள்ளைகளோட அவ்வளவு பிரியமா இருக்கும். எங்க வீட்டில் என் பையன் என்ன பண்ணா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த லகான் கோழி வாங்கி வளர்க்க ஆரம்பிச்சான், அதுல அஞ்சு குஞ்சு வளர்த்தா ரெண்டு குஞ்சு செத்து போச்சு, மூணு நல்ல பெருசா வளர்ந்துருச்சு, இப்ப டெய்லி அதுதான் கூவி எங்களை சகருக்கு எழுப்புது, மூணு மணிக்கெல்லாம் கிடந்து கொக்கரக்கோ கொண்டு கத்தி கிடக்குது, அந்த அது அதனுடைய இயற்கை எல்லாம் பார்த்திருக்கான் பாருங்க, அன்னைக்கு வீட்டில் சொல்றாங்க அதை மொட்டை மாடியில் அப்படியே மேய விட்டு அது பாட்டு மேஞ்சிட்டு இருக்கும், மொட்டை மாடி கதவை திறக்கிற சத்தத்தை கேட்க வேண்டியதான், திப்பு திப்பு அங்கேயே ஓடியாரோம் நமக்கு எதோ சாப்பாடு வைக்க போறாங்கன்னு சொல்லி, என்ன பண்றாங்க வீட்டுல இது ஒரே மொட்டமாடிய நஜிஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அங்க உள்ள ரூம்ல அடைச்சிட்டு இருக்காங்க. மறுநாள் போய் ரூமை திறந்தா மூணு கோழி கோவத்தில் உட்காந்துருதான், வெளியே வரமாட்டோம் அப்படின்ட்டு. மூணு கோவத்தில் உட்காந்துருக்கு, வெளியே வரமாட்டோம். முதல்ல வந்து அது சுதந்திரத்துக்கு மேய விட்டா கதவை திறந்து ஓடி வர திபு திபுண்டு, அது உருமில் வச்சு அடைச்ச உடனே கோவத்தில் உட்காந்துருக்குதான், போய் சாப்பாடுச்சாலும் சாப்பிட மாட்டேங்குதான், போய் கூப்பிட்டு வாகனம் கூப்பிட்டு வர மாட்டேங்குதான், அப்படி கோவத்தில் உட்காந்துருக்குதான். அப்ப அல்லாஹ் அதுக்கு எப்படி எப்படி அறிவை கொடுக்குறான் பாருங்க, நீ என்ன அடைச்சா வச்ச நான் சாப்பிட மாட்டேன் போ அப்படின்னு அடம் பிடிச்சிட்டு இருக்குது. அந்த மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ் ஸலாத்துக்கு அல்லாஹ் சொல்றான், நான்கு பறவைகளை பிடியுங்கள், ஃபஸ்ருஹுன்ன இலைக்க, அவற்றை உங்களின் பால் நல்ல முறையில் பழக்கிக்குங்க, பிறகு அந்த நான்கு பறவையும் அறுத்துருங்க, அறுத்து அதனுடைய இறைச்சியை மிக்ஸ் பண்ணிடுங்க. அல்லாஹ் சொல்றான் அதனுடைய இறைச்சியை நான்கு நான்கு விதமான பறவை, அது என்னென்ன பறவை தஃப்ஸீர்ல ஒவ்வொருத்தரும் ஒரு அபிப்பிராயம் சொல்றாங்க, காக்கை கோழி மயில் புறா அப்படின்னு நிறைய வார்த்தை சொல்றாங்க, என்ன அல்லாஹ் அறிவான், அல்லாஹ் நாலு பறவை தான் சொல்றான். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு சும்ம ஜஅல் அலா குல்லி ஜபலி மின் ஹுன்ன ஜுஸ்ஆ, உதாரணமா கோழியுடைய தலைய ஒரு மலையில வைங்க, அதனுடைய ரெக்கைய இன்னொரு மலையில வைங்க, அதனுடைய கால் இறைச்சிய இன்னொரு மலையில வைங்க, அதனுடைய கழுத்து பீச இன்னொரு மலையில வைங்க, அதனுடைய லெக் ஒன்னையும் சும்ம ஜஅல் அலா குல்லி ஜபலி மின் ஹுன்ன ஜுஸ்ஆ, ஒரு மலைப்பகுதிக்கு போய் ஒவ்வொரு மலையிலையும் அந்த நாலு இறை நாலு பறவைகளுடைய இறைச்சியை மிக்ஸ் பண்ணி ஒன்னே ஒரு மலைக்கு மேல வைங்க, பிறகு அந்த உங்களிடத்தில் பழகும் போது என்ன பேர் வச்சீங்களோ அந்த பேரை சொல்லி அந்த பறவைகளை அழையுங்கள், சும்மது பிறகு அழையுங்கள், உங்களுடைய அழைப்பை கேட்டவுடன் அது உங்களிடத்தில் உயிரோடு ஓடி வருவதை நீங்கள் பார்ப்பீர்கள், ஓடி வருவதை பார்ப்பீர்கள். அதே மாதிரி செஞ்சாங்க, அந்த நான்கு பறவைகளும் உயிரோடு ஓடி வந்துச்சு. அல்லாஹ் சொன்னா வாழம் அறிந்து கொள்ளுங்கள், அன்னல்லாஹ் அஸீஸுன் ஹகீம், அல்லாஹ் எல்லோரையும் மிகைத்தவன் நுண்ணறிவாளன், அவனுக்கு எதை எப்படி உயிர்ப்பிக்கணுங்கிறது அல்லாஹ்வுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னான். இந்த ஆயத்தை இறங்கின உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் நடந்த உரையாடல், ஆனா அல்லாஹ் யார்கிட்ட சொல்றான், ரசூலுல்லாஹ் சொல்றான், சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஹனு அஹக்கு பி ஷக்கிம் மின் இப்ராஹிம், இப்ராஹிமை விட அதிகமா சந்தேகப்படுவது நான் தான் தகுதியானவங்க, எங்களுக்கு அந்த டவுட் இருந்துச்சு, அல்லாஹ் மண்ணோட மண்ணா மக்கி போன பிறகு திரும்ப எப்படி அல்லாஹ் உயிர் கொடுத்து எழுப்புவான், எங்களுக்கு டவுட் இருந்துச்சு. ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நிரூபித்து விட்டானோ எங்களுடைய உள்ளமே என்ன ஆயிடுச்சு, சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அல்லாஹ் சுபானத்துல சொன்னா, அதாவது இந்த விரல் ரேகைகள் கூட மாறாத அளவுக்கு உங்களை எழுப்புவான், விரல் ரேகைகள் கூட மாறாத அளவுக்கு மண்ணோட மண்ணா மக்கி போன பிறகு உங்களை மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பும் பொழுது அல்லாஹ் விரல் ரேகைகள் கூட மாற்றம் இருக்காது. ஏன் விரல் ரேகைகள் நல்லா சொல்றான்னா, உலகத்திலேயே கோடானு கோடி கணக்கான மக்களுக்கும் அத்தனை பேருக்கு வித்தியாசப்படுறது இதுதான், ரேகைகள் தான், கண்ணு காது மூக்கு மற்ற உறுப்புகள்லாம் ஒரே மாதிரி இருக்கும், இவங்க மூக்க பரம் அவன மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லுவான், இவங்க அத்தா மாதிரியே இருக்கிறான் சிரிச்சா அவர் சிரிச்ச மாதிரியே இருக்குதுல்ல அப்படிங்குவான், மத்திருக்குமா இல்லையா, அப்ப மற்ற உறுப்புகள்லாம் கூட மற்ற ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரே மாதிரி இருக்கும், ஆனா விரல் ரேகைகள் மட்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து கியாமத்து நாள் வரை இருக்கக்கூடிய மக்களுக்கு அத்தனை பேருக்கு ஒரே மாதிரி இருக்காது, ஒரு ஆள் கூட ஒரே மாதிரி இருக்காது, அத்தனை பேருக்கு வித்தியாசப்பட்டிருக்காங்கிறதுனால அல்லாஹ் சுப்ஹானஹு விரல் ரேகையை குறிப்பிடுறான், அவருடைய விரல் ரேகை கூட மாற்றம் இல்லாத அளவுக்கு நாம் உயிர் கொடுத்து எழுப்புவோம் அப்படின்னா. இப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் போயிட்டு இருக்கும்போது அந்த மன்னனுக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தாவா செய்யறாங்க, தாவாச்சு வாக்குவாதம் நடக்குது, தோத்து போன உடனே அந்த மன்னன் என்ன பண்றான், ஆல்ரெடி அவங்க சிலைய வேற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடைச்சிட்டாங்க, நிலை குலைந்து போனா இந்த நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த அவர் வணங்கக்கூடிய அந்த சிலைகளை பத்தி மீண்டும் மீண்டும் அவங்கள தாவா செய்யறாங்க, உணர்ச்சி விட்டுறாங்க, அஃபதாபதுன மின் தூன் இல்லாஹி மாலா யன்ஃபஉகும் ஷய்யன் வலா யதுர்ருக்கும், உங்களுக்கு எந்த நன்மையும் கொடுக்காத எந்த தீங்கும் கொடுக்காத இந்த சிலைகளை வணங்குகிறீர்கள், உஃபில் லக்கும் சை சி அப்படிங்கிறாங்க, சீங்கிற வார்த்தை வந்து ஒருத்தரை இழிவுபடுத்துக்காடு சொல்ற வார்த்தை, இந்த சிலைகளை வணங்குறீங்க சி உஃபில் லக்கும், இதே வார்த்தை அல்லாஹ் எது சொல்றான்னா, உங்களுடைய பெற்றோர்களை உஃப் என்று சொல்லாதீர்கள் சீன்னு சொல்லாதீங்க அப்படிங்கிறது உஃப்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம். அப்ப இப்ராஹிம் உஃபிலக்கும் சி, இந்த தெய்வங்களை எப்படி வணங்குறீங்க, ஒலிமா தாபுதுன மின் தூணில்ல, உங்களுக்கு உங்களுக்கு ஒரு சி, உங்களுடைய தெய்வங்களுக்கு ஒரு சி அப்படின்னு என்ன பண்ணாங்க, இழிவுபடுத்துறாங்க அவங்களை, அஃபலா தாக்கிலும் விளங்க வேண்டாமா, நீங்க புரிஞ்சுக்க வேண்டாமா அப்படின்னாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த நம்ருது மன்னனும் மக்கள் சேர்ந்து ஆலோசனை பண்ணாங்க, என்ன பண்ணலாம் முடிவு பண்ணிட்டாங்க, இவ்வளவு பேசுறதுக்கு அப்புறம் இவர் சும்மா விடக்கூடாது, இவர் சும்மா விடக்கூடாது, இவருக்கு நல்ல படிப்பினை கொடுக்கணும். எந்த மாதிரி படிப்பினை? நாம் கொடுக்கக்கூடிய படிப்பினையை பார்த்து இனிமேல் உலகத்தில் யாரும் நம்முடைய தெய்வங்களை குறை சொல்லக்கூடாது, யாருக்கு வந்து தைரியம் வரக்கூடாது, அப்படிப்பட்ட படிப்பினை கொடுக்கணும் அப்படின்னு இந்த காஃபிர்கள் முடிவு பண்ணாங்க. எந்த மாதிரி படிப்பினை? இதை இந்த படிப்பினையை பார்த்து உலகத்தில் யாருக்குமே நம்முடைய தெய்வங்களை இனிமேல் குறை சொல்றதுக்கும் தைரியம் வரக்கூடாது, அந்த மாதிரி ஒரு படிப்பினை கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அதுக்கு அல்லாஹ் எதிர் முடிவு எப்படி பண்ணா, அந்த இப்ராஹிமுக்கு நான் இப்படிப்பட்ட உதவி செய்ய வேண்டும், அவர்கள் தரக்கூடிய தண்டனையில் இருந்து அந்த உதவியை பார்த்து உலகத்தில் உள்ள ஒரு காஃபிருக்கும் தைரியம் வரக்கூடாது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை இழிவு பேசுவதற்கும். அதே மாதிரி ஒவ்வொரு மூமினுக்கும் தைரியம் வர வேண்டும், அல்லாஹ்வுடைய மார்க்கம் தான் உண்மை என்ற தைரியம் வர வேண்டும் அப்படின்னு அல்லாஹ் முடிவு பண்ணிட்டான். என்ன நடந்து பாருங்க. காலு அவர்கள் சொன்னார்கள், ஹர்ரிகு, இவரை உயிரோடு கொளுத்தி விட வேண்டும், இப்ராஹிமை உயிரோடு கொளுத்தி விட வேண்டும். ஒன்சுரு ஆலிஹத்துக்கும் இன்குந்து ஃபாயிலின், கொளுத்தனா எப்படி கொளுத்தணும் சொன்னா, சும்மா ஏதோ நெருப்ப வளத்தம் போட்டோம் இல்லாம, மக்களே நீங்கள் எல்லோரும் உங்களுடைய தெய்வங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணு நினைச்சுக்கிட்டா, இந்த இப்ராஹிமை கொளுத்துவதற்காக நெருப்புல நீங்க உதவி செய்யுங்க, நெருப்பு வளர்க்கறதுக்கு. நீங்க வணங்கக்கூடிய தெய்வங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணு நினைச்சுக்கிட்டா, இப்ராஹிமை கொளுத்துறதுக்காக நெருப்பு வளர்க்கிறோம் இல்லையா, அந்த நெருப்புக்கு நெருப்பு வளர்க்கறதுக்கு நீங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றான், நம்ருத் அறிவிக்கிறான், காஃபிர்கள் அறிவிக்கிறாங்க. அறிவிச்ச உடனே ஃபராது பிஹி கைதன், அவர்கள் எல்லாரும் சேர்ந்து அதற்கு பெரிய சூழ்ச்சி பண்ண ஆரம்பிச்சாங்க. எந்த அளவுக்கு சூழ்ச்சின்னு சொன்னா, ஹதீஸ்கள்ல வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, காணத்தில் மராது தம்ரிது ஃபதன்விரு அன் தஹ்மில ஹதபா, பெண்கள் யாராவது உடம்பு சரியில்லாம போச்சுன்னா அவன் நேர்ச்சி வச்சுப்பாளாம், என் தெய்வமே என்னுடைய நோய் குணமாயிட்டா நான் இப்ராஹிமை கொளுத்துறதுக்காக உள்ள நெருப்பு குண்டத்தில் நானும் ரெண்டு செம நெருப்பு விறகு கொண்டு போய் போடுவேன், நானும் என் தலைநிறைய செம செமந்து நெருப்பு கொண்டு போய் அந்த நெருப்பு குண்டத்தில் போடுவேன் அப்படின்னு சொல்லி நேர்ந்துப்பாளாம். அந்த மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கொளுத்துணுங்கிறதுக்காக நெருப்பு குண்டத்தை வளர்ப்பதற்கு ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி செய்யறாங்க. எந்த அளவுக்கு நான் சகோதரர்களே, அதே போன்ற நெருப்பு குண்டம் சொல்றாங்க இல்லையா, நாம் செய்யக்கூடிய இந்த தண்டனை, நாம் கொடுக்கக்கூடிய இந்த தண்டனை உலகத்தில் யாருக்கும் தைரியம் வரக்கூடாது, நம்முடைய தெய்வங்களை இழிப்பதற்கோ பழிப்பதற்கோ தைரியம் வரக்கூடாது, அந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுக்க முடிவு பண்ணதுனால மிகப்பெரிய நெருப்பு குண்டத்தை வளர்க்கிறாங்க. அந்த நெருப்பு குண்டத்தை வளர்த்து வளர்த்து வளர்த்து எரிச்சு எரிச்சு எரிச்சு என்ன ஆகி போச்சுன்னா, அந்த நெருப்பு குண்டத்துக்கு பக்கத்தில் யாராலையும் போக முடியல, அவ்வளவு அனல். அப்ப எப்படி இப்ராஹிம் தூக்கி போடுறது, இல்ல கைய கால கடை தூக்கி போட்டா கூட கிட்ட போய் தானே போட முடியும், ஆனா கிட்ட போக முடியல, அவ்வளவு அனல், அவ்வளவு கடுமையான கொதிக்குது. யாரும் யார கிட்ட போனா பல மீட்டர்கள் பல அடிகளுக்கு முன்னாடியே அவங்க உடல் கரிஞ்சி போடும் படுத்துறது அப்படி இருக்குது. அப்ப அவசர அவசரமா ஆலோசனைப்பட்டாங்க, நாம பாடு நெருப்பு பெரிய நெருப்பு வளர்த்துட்டோம், ஆனா இப்ராஹிம கைய கால கட்டி தூக்கி போடணும்டா கூட நம்ம கிட்ட போய் போட முடியல, அப்ப நம்ம என்ன பண்றது அப்படிங்கும் பொழுது, அப்பொழுது பாரசீக நாட்டை சேர்ந்த ஒரு அரபி அந்த ஊர்ல இருக்கிறான், அவன் சொல்றான், நாம மஞ்சனீக் அப்படின்னு சொல்லி ஒரு கருவி செய்யணும், மஞ்சனீக்ங்கிற கருவி. நீங்க அரபு டிக்ஷனரியில போய் மஞ்சனீக் அப்படின்னு சொல்லி அடிச்சீங்கன்னா, இல்ல நீங்க விக்கிபீடியால போய் மஞ்சனீக் அடிச்சு பாருங்க, அந்த மஞ்சனீக்கோட போட்டோ வரும். இது பண்டைய காலத்துல வந்து மஞ்சனீக்ங்கிறது ஒரு கருவி, சுருக்கமா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றதா இருந்தா, இப்போ பீரங்கி பயன்படுத்துறாங்க பாருங்க, அந்த மாதிரி பீரங்கியில வச்சு அந்த காலத்துல குண்டு வச்சு தூக்கி அடிச்சு நீங்க மெட்ராஸ்ல உள்ள மியூசியத்துல போய் பார்த்தா போதும், பெரிய பீரங்கி ஒன்று நிற்கும், அந்த பீரங்கி என்ன பண்ணுவாங்க, பெரிய வெடிபொருட்கள் வெறுமனத்தில் குண்டு அதில் வச்சு அதை அப்படி இழுத்து விட்டோம்னா அது தூக்கி அடிக்கும், எங்க இலக்கு வைக்கிறாங்களோ அங்கே போய் விழும். இது இன்னொரு முறைப்படி சொல்றதா, அந்த என்ன சொல்றது, உண்டிகோல், உண்டிகோல் போவாங்கல்ல, அந்த உண்டிகோல் அடிச்சா தூரத்துக்கு போக பாருங்க, அதனுடைய ஸ்டைல் தான் மஞ்சனீக்குங்கிறது. மஞ்சனீக்கு சொல்லி என்ன பண்றாங்க, ஒரு பெரிய கருவியை செய்யறாங்க, அந்த கருவியில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கை கால்களை இரும்பால கட்டுறாங்க, சங்கிலியால கட்டுறாங்க, கட்டி அதுல பல மீட்டர்களுக்கு அப்புறம் பல அடிகளுக்கு அப்புறம் அதுல உட்கார வச்சு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து அதை கட்டி அந்த விசையை முடுக்கின உடனே அது என்ன பண்ணும், தூக்கி அடிக்கும், நெருப்புல போய் விழுந்துரும் அப்படின்னு ஐடியா கொடுத்த உடனே முதன் முதலாக உலகத்திலே அந்த மஞ்சனீக் என்ற கருவியை உருவாக்கியவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்தினர்கள். அது பாரசீகத்தில் உள்ள யாரோ ஒருத்த அந்த அவனுடைய ஸ்டைல சொல்லி இருக்கிறான், அந்த அடிப்படையில் அவங்க அதை செய்யறாங்க, செஞ்சு தூக்கி போட போறாங்க. எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பத்தி சொல்லும்போது சொன்னாங்க, லம்மா உல்கைய இப்ராஹிம் ஃபின்னார், இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பிலே போடப்பட்ட பொழுது, லம் யகுன் ஃபில் அர்லி தாபத்துன், புகாரியுடைய ஹதீஸ்ல வருது, லம் யகுன் ஃபில் அர்லி தாபத்துன், உலகத்தில் உள்ள எந்த ஒரு பறவை இனமோ பூச்சி இனமோ ஊர்வன பரப்பன பூச்சி புழுக்கள் எந்த ஒன்றாக இருந்தாலும் அந்த நெருப்பை அணைப்பதற்காக தங்களால் முடிந்த முயற்சிகளை செய்தன. உலகத்தில் அத்தனை படைப்புகளும் ஒரு ரிவாயத்தில் வருது, ஒரு சிட்டுக்குருவி என்ன பண்ணுமா, தன்னுடைய சிட்டுக்குருவி அழகு எவ்வளவு பெருசா இருக்குங்க, அதுல தண்ணி எடுத்தா எவ்வளவு தாங்கும், எவ்வளவு கொல்லும், அதுல ஒரு சொட்டு கொள்ளுமா ரெண்டு சொட்டு கொள்ளுமா, அந்த தண்ணியை எடுத்துக்கிட்டு போகுமா சிட்டுக்குருவி, மேலே இருந்து எவ்வளவு தூரத்தில் அனல் வராதோ அவ்வளவு தூரத்தில் தண்ணியை ஊத்துமா. மத்த சிட்டுக்குருவி கேட்கிறான், நீ ஊத்துற தண்ணி இதுக்கு இதுல என்ன பிரயோஜனத்தை ஏற்படுத்தும், நீ ஊத்துற தண்ணி இந்த நெருப்பை எப்படி அணைச்சிட முடியும் அப்படின்னு கேட்கும்போது சிட்டுக்குருவி சொல்லுமா, நான் ஊத்துற தண்ணி அணையுதோ இல்லையோ ஒரு நபியை காப்பதற்காக நீ என்ன செய்தாய் அல்லாஹ் மறுமையில் எனக்கு கேட்பான், அதுக்கு என்னோட முயற்சி நான் காட்டுறேன். மறுபடியும் அல்லாஹ் கேட்பான், நீ உலகத்துல வாழ்ந்த காலத்திலே என்னுடைய நபியத்துக்கு இந்த மாதிரி நெருப்புல போட்டாங்களே அதை அனுப்பதுக்கு நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்பான், அதுக்காக நான் என்னால முயற்சி செய்யறேன். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லம் யக்குன் ஃபில் அர்தி தாபத்துன், உலகத்தில் உள்ள அத்தனை பறவை இனங்கள் பூச்சி இனங்கள் ஊர்வன பரப்பன மிருகங்கள் அனைத்தும் இல்லா அத்ஃபாத்ஹா, அந்த நெருப்பை அணைப்பதற்கு எல்லா விதமான முயற்சிகளும் செய்தன. ஆனால் ரைரல் வசாஹி, பல்லியை தவிர, பல்லி இருக்குது இல்ல அந்த பல்லியை தவிர, அந்த பல்லி மட்டும் என்ன பண்ணிச்சா ஒரே அடியில் அடிக்கிறார்களோ நூறு நண்ப உங்களுக்கு ஹதீஸ் இருக்குது, ஒரே அடியில் அடிக்கணும் பல்லிய அடிச்சு செத்துறது செத்தா நூறு நன்மை, ரெண்டு அடியில் அடிச்சு செத்துச்சு ஐம்பது நன்மை, மூணு அடியில் அடிச்சு செத்துச்சு இருபத்தஞ்சு நன்மை, குறைஞ்சிக்கிட்டே போயிடும் நன்மை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பல்லியை ஒரே அடியில் அடிச்சு சாகடிங்க. இன்னொன்னு காரணம் என்ன சொன்னா, வீட்டிலே நடமாடக்கூடிய விஷ ஜந்துக்கள் பல்லி பல்லி ஒண்ணு, வீட்டில நடமாட நம்ம கரப்பாம்பூச்சி மாதிரி இல்ல பல்லி, கரப்பாம்பூச்சி சாப்பாட்டுல விழுந்தா ஈ சாப்பாட்டுல விழுந்தா கொசு சாப்பாட்டுல விழுந்தா விஷம் கிடையாது, ஆனா பல்லி விழுந்தா விஷம். அப்ப அது வந்து ஒரு டொமஸ்டிக் பாய்சன், வீட்டிலே வளரக்கூடிய ஒரு விஷப்பொருள் பல்லிங்கிறது. அதனாலே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதை பார்த்தா ஒரே அடி அடினாங்க. ஹே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த பல்லி மட்டும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய நெருப்பை ஊதி விட்டது நன்றாக எரிவதற்கு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹே நெருப்பு மூட்டப்பட்டது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய மஞ்சனிக்கல கை கால்லாம் கட்டப்பட்டு விட்டது, அந்த விசையை முடக்கிட்டாங்க. இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தூக்கி எரியப்படுறாங்க, அவங்க அப்படியே காற்றுல வந்துட்டு இருக்காங்க, காட்டுல வந்துட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் நிலைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கை கால்கள் இரும்பு சங்கிலியால் கட்டப்பட்ட நிலையில, அனைத்தும் எந்த விதமான செயலும் எல்லா விதமான செயலும் இழக்கப்பட்ட நிலையில தூக்கி எறிய நெருப்புல விழ போறாங்க. இந்த நேரத்தில் காட்டுல வந்துட்டு இருக்கிறாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் குறுக்க போறாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் குறுக்க போறாங்க, குறுக்கு போய் இப்ராஹிமே அத்துரீது செய்யன், ஏதாவது ஹெல்ப் வேணுமா உங்களுக்கு, ஏதாவது உதவி செய்யணுமா. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணலாங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அவங்களுக்கு 70,000 ரக்கைகள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய உருவம் உண்மையான உருவம் என்ன, 70,000 ரக்கைகள். அந்த 70,000 ரக்கைகளை வைத்து உதாரணமா மெட்ராஸ அப்படியே பெறட்டும்னு சொன்னா, ஒரு ரெக்கையினுடைய அந்த நுனி இருக்குது இல்ல, அந்த ஒரு ரெக்கையின் முனி அந்த முனை, அந்த முனைய அப்படி விட்டு அப்படி தோசை மாதிரி பெரட்டி போட்டலாம், ஒரு ரெக்கையினுடைய ஒரு முனைய வச்சு அப்படியே மெட்ராஸுக்குள்ள அப்படி கொடுத்தாங்கடா, குத்தி மெட்ராஸ் அப்படியே தூக்கி என்ன பண்ணிடலாம், தோசை மாதிரி பிரட்டி போட்டுடலாம். அவ்வளவு பலம் வாய்ந்தவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இந்த மாதிரி எத்தனை ரக்க, 70,000 ரக்கை கொண்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் குறுக்க வர்றாங்க, நபியே ஏதாவது ஹெல்ப் வேணுமா உதவி வேணுமா, நான் என்ன செய்ய உங்களுக்கு, ஒன்னிலே இப்ராஹிம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய ரக்கை இப்படி தாங்கினா போதும், அழகா அழகா பட்டு மெத்தில இருந்து மாதிரி விடுவாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், கேட்கிறான் நபி ஏதாவது செய்யணுமா. சகோதரர்களே, இப்பதான் நம்ம உணரணும், ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தன்னுடைய ஹலீலாக தேர்ந்தெடுத்தார், உற்ற தோழராக ஏன் தேர்ந்தெடுத்தார். நம்ம இதுவரைக்கும் பார்க்கிறோம் அவங்க செஞ்ச தாவால, பாருங்க இங்க தாவா செஞ்சாங்க 1,000 பேர் கலிமா சொன்னாங்க, இங்க தாவா செஞ்சாங்க 500 பேர் கலிமா சொன்னாங்க, இங்க தாவா செஞ்சாங்க 10,000 பேர் கலிமா சொன்னாங்க, ஒரு வரலாறு அல்லாஹ் சொல்லல. அவங்களோட தாவாவினால பெரிய பாதிப்பு எல்லாம் ஒண்ணு, பெரிய பிரயோஜனம் ஒண்ணு ஏற்படல, மக்கள்கிட்ட பெரிய விளைவு ஒண்ணு ஏற்படல. நீ நம்ம ஆளுங்க பாத்தீங்கன்னா ஸ்டேஜ்ல தாவா செஞ்சு போட்டு 6 மாசம் முன்னாடி எங்கயோ கலிமா சொல்லிருப்பான். அவனை கொண்டு வந்து ஸ்டேஜ்ல உட்கார வச்சு பாருங்க அவர் இப்போது கலிமா சொல்கிறார், கலிமா அசையாது அல்லாஹ் இல்லாஹ் இப்படி எல்லாம் ஃப்ராட் பண்ற காலம் இது. எதுக்கு சொல்றேன்னா என்னுடைய அனுபவத்துல சொல்றேன், மதுரையில் ஒரு முறை தாவா ப்ரோக்ராமுக்கு போயிருந்தேன், ஒரு தாவா நிகழ்ச்சிக்கு போய் நான் முஸ்லீம் ப்ரோக்ராம் தாவாலாம் பேசி முடிச்சாச்சு, எல்லாம் தாவா செஞ்சாச்சு, கேள்வி இதெல்லாம் முடிஞ்ச உடனே ஒருத்தர் வந்தார், வந்து ஷேக் இவர் வந்து இஸ்லாத்துக்கு வர விரும்புறாரு, மாஷா அல்லாஹ் இன்னைக்கு ப்ரோக்ராம்ல கலந்துக்கிட்டு இவருக்கு ஆர்வம் வந்துருச்சு அப்படின்றாரு. நான் பார்த்தேன் நம்ம அந்த அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டமோ, நம்ம பேசின உடனே ஒருத்த களிமா சொல்றதுக்கு, நபிமார்களுக்கே அல்லாஹ் அந்த அந்த இதை கொடுக்கலையே, பேச்சு கேட்டோன்னு உடனே அங்கே களிமா சொல்றதுக்கு நம்மளை அவ்வளவு பெரிய ஆளாயிட்ட கொடுத்துருது அப்படின்னு. அப்படியா பாய் ரொம்ப சந்தோஷம் மாஷா அல்லாஹ், எனக்கு ஒரு அப்படியே ஒரு புலங்காகிதம் வந்துருச்சு, ரொம்ப சந்தோஷம் மாஷா அல்லாஹ், என்ன பண்றீங்க ஏது பண்றீங்க என்ன படிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு பேசிக்கிட்டே இருந்தா வண்டவாளம் ஒன்னொன்னா ஒன்னொன்னா ஒன்னொன்னா வெளியே வருது. 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு களிமா சொல்லிட்டாராம், கூட்டு வந்தவரை பார்த்தேன், எங்க இப்ப எங்க களிமா சொல்ல வைக்கிறீங்க, அவர் தான் 6 மாசத்துக்கு முன்னாடி இஸ்லாத்துக்கு வந்துட்டாரங்க, இப்ப எது களிமா சொல்ல சொல்றீங்க, அது இல்ல ஷேக் அது எல்லாத்துக்கும் ஆர்வமா இருக்கும்ல, அப்ப நீயே சொல்லு, நீயே சொல்லியா எல்லாத்துக்கும் ஆர்வமா இருக்கும், இருக்கிற எல்லா முஸ்லீமையும் கூப்பிடு, எல்லாம் மேடல களிமா சொல்ல சொல்லு கோரசா, எல்லாத்துக்கும் ஆர்வமா இருக்கிறோம், ஏன் இந்த ஃப்ராட் தரும் இந்த மாதிரி? இப்ப நீ தாவா நிகழ்ச்சிங்கிறது இப்படி ஒரு ஃப்ராடு நடக்குது, அது என்னமோ இவங்களுடைய தாவாவுடைய எஃபெக்ட காட்டணுமா, நாங்க தாவா செஞ்சோம் இத்தனை பேர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னு ஒரு தாவா எஃபெக்ட காட்டுமா? இப்படி எல்லாம் இஹ்லாஸ் இல்லாம போனதுனால தாங்க தாவா ஃபீல்டே நாசமா போச்சு. தாவாங்கிறதே ஒரு வியாபாரமாகவும் ஒரு இஹ்லாஸ் இல்லாம ஒரு பந்தாவுக்காக வேண்டியோ ஒரு பரபரப்புக்காக வேண்டியோ விளம்பரத்துக்காக வேண்டிய தாவா ஆயிப்போச்சு. நபிமார்கள் செஞ்ச தாவா எப்படிப்பட்ட தாவா? உள்ளத்திலேருந்து வந்த தாவா, இஹ்லாஸா வந்த தாவா. அதனால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை ஹலீலா தேர்ந்தெடுத்தா, அவர்கள் செஞ்ச தாவா பண்ணிய கியாமத்தினால் வரக்கூடிய மக்கள் உணரும்படி குர்ஆன்ல சொன்னா அவர்கள் அல்லாஹ் தன்னுடைய நேசர்களாக ஆக்கிக்கிட்டான். ஆனா அவங்க நூஹ் அலைஹிஸ் ஸலாத்து வரலாறு பார்த்தோம், 950 ஆண்டுகள் தாவா செஞ்சு எத்தனை பேர் தான் களிமா சொன்னாங்க? 80 பேர் தான் களிமா சொன்னாங்க. 950 ஆண்டு தாவா செஞ்சு, அதனால அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ் ஸலாம் வேலைக்கு ஆக மாட்டேன், நீ 950 படுத்த மாட்டே வேலைக்கு ஆகும், 80 பேர் தான் அப்படி அல்லாஹ் சொன்னா எவ்வளவு கண்ணியப்படுத்தணும் அல்லாஹ் ரப்பல் நூஹ் அலைஹிஸ் ஸலாத்த, எவ்வளவு இஸ்ஸத்தை கொடுத்தான். ஆனா இன்னைக்கு நாம என்ன நினைக்கிறோம்டா, ஏன் நான் என் பேச்சை கேட்டு ரெண்டு பேர் களிமா சொல்லிட்டாங்க, எனக்கு பெரிய பெருமை. இது சைத்தானுடைய குணம் இது. ஏன்னா ஹிதாயத் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாருடைய நாவிலும் வைக்கவில்லை. ஏன்? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவிலே அல்லாஹ் ஹிதாயத்தை வைக்கலையே, ஹிதாயத்தை தான் கையில வச்சுக்கிட்டான் அல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவில் அல்லாஹ் ஹிதாயத்தை வச்சிருந்தா அபூ ஜஹல் களிமா சொல்லிருக்கணும், அபூ தாலிப் களிமா சொல்லிருக்கணும், அப்துல் முத்தலிப் களிமா சொல்லிருக்கணும், உத்துபா களிமா சொல்லிருக்கணும், ஷைபா களிமா சொல்லிருக்கணும், சொல்லலையே. தாவாணியோ அவங்க பேச்சுக்கிட்ட 1000 மக்கள் இஸ்லாத்துக்கு வந்தாங்கிறதுக்காண்டியோ அல்லாஹ் அவங்களை ஹலீலாக்கல. எதுக்கு ஹலீலாக்கணும்? இப்ப பாருங்க, கை கால்கள் இரும்பு சங்கிலியால கட்டப்பட்டிருக்குது, நெருப்பு குண்ட பெரிய நெருப்பு குண்ட இருக்குது, தூக்கி எரியப்பட்டு விட்டாச்சு, நேரம் வந்து விழ போறாங்க. இந்த நேரத்தில் வந்து கேட்கிறாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், நபியே நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து சொன்ன பதில், ஹஸ்பி அல்லாஹு நிஅமல் வக்கீல், ஹஸ்பி அல்லாஹு நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அவனே பொறுப்பேற்பதில் சிறந்தவன். நீங்க ஒரு அல்லாஹ்வுடைய படைப்பு, நான் ஒரு அல்லாஹ்வுடைய படைப்பு, ஒரு படைப்பு ஒரு படைப்புக்கு எப்படி உதவி செய்ய முடியும்? நல்லா யோசிச்சு பாருங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எந்த மாதிரி படைப்பு? சாதாரண படைப்பு அல்ல. 70,000 ரக்கைகளை கொண்டவர்கள், எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகையில உட்கார்ந்து இருக்காங்க, முதல் நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க, அவரோட உண்மையான தோற்றத்துல வர்றாங்க. அந்த தோற்றத்தை பார்த்த உடனே ரசூலுல்லாஹ்க்கு பயந்து கை கால் நடுங்கி ஜுரம் வந்துருது. நடந்தா இல்லையா? அவன் தோட்டத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தோட்டத்தை பார்த்த உடனே ரசூலுல்லாஹ் கை காலெல்லாம் நடுங்கி பயந்து ஜுரம் வந்தது. போர்வை பத்தி ஓடி வந்துறாங்க, ஜமீலுனி ஜமீலுனி, எனக்கு போர்வை போத்துங்க, எனக்கு போர்வை போத்துங்க, ஏதோ நான் பயந்து பார்த்து பயந்துட்டேன் அப்படின்னு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே பார்த்து பயப்படும் அளவுக்கு பிரம்மாண்டமான தோற்றத்தை கொண்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த நேரத்தில் வந்து கேட்கறாங்க, நபியே உங்களுக்கு ஹெல்ப் செய்யணுமான்னு சொல்லி. அந்த நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ஜிப்ரீலே நீங்களும் ஒரு அல்லாஹ்வுடைய படைப்பு, நானும் ஒரு அல்லாஹ்வுடைய படைப்பு, படைப்பு படைப்புக்கு உதவி செய்ய முடியும், படைத்தன் உதேசமான எனக்கு, ஹஸ்பி அல்லாஹ் எனக்கு அல்லாஹ் போதுமானவன், ஓ நியமல் வக்கீல் அவனே பொறுப்பேற்பது சிறந்தவன், அவன் பொறுப்பேற்பான். இந்த நம்பிக்கை தாங்க, இந்த தவக்குள் தாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வுடைய ஹலீலாக தேர்ந்தெடுக்க வைத்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அந்த வார்த்தையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நெருப்பில போடும் பொழுது ஹஸ்பி அல்லாஹு நியமல் வக்கீல் இல்ல சொல்லுங்க, ஹஸ்பி அல்லாஹு நிஅமல் வக்கீல் என்ற வார்த்தையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. இந்த வார்த்தையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஒரு கட்டத்துல நமக்கு பெரிய படிப்பு இது. நீ நமக்கு ஒரு கஷ்டம் வந்துடா, அப்படியா அப்படி உள்ளமா இப்படி உள்ளமா, அங்க போய் பார்க்கலாமா இங்க போய் பார்க்கலாமா, அவர் திங்கலாமா இவர் திங்கலாமா, இப்படித்தான் நினைக்கிறோம். நம்மள எத்தனை பேர் ஒரு பிரச்சனை வந்த உடனே ஹஸ்பி அல்லாஹு நிஅமல் வக்கீல், அதுக்கப்புறம் அடுத்த முயற்சி பண்ணுவோம். எனக்கு அல்லாவே போதுமானவன், அவன் எனக்கு உதவி செய்வதற்கு போதுமானவன், ஹஸ்பி அல்லாஹு நிஅமல் வக்கீல். இந்த வார்த்தையை ரசூலுல்லாஹ் எப்ப சொல்றாங்கடா, பத்ரு போர் முடிந்து, உஹுது போர் முடிந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வந்திருக்காங்க, காஃபிர்கள் முஸ்லீம்கள் ரொம்ப கம்மியா இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் எதிரிகள் தப்பிச்சு ஓடிடுறாங்க, பயந்து ஓடிடுறாங்க. ரசூலுல்லாஹ் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறாங்க. அந்த நேரத்தில் ஒருத்தன் வர்றான், ஒரு முனாஃபிக்கு வந்து சொல்றான், இன்னன் நாஸ் கது ஜமாஉ லக்கும், உங்களுக்கு எதிராக ஒரு பெரிய படை வந்து கொண்டிருக்கிறது. ஃபஹ்ஷௌஹும், அல்லாஹ் குர்ஆன் ஆயத்து, அல்லாஹ் சொல்றான், அந்த காஃபிர் வந்து சொல்லி காட்டுறான் ரசூலுல்லாஹ் எப்படி பயமுறுத்துறான், இன்னன் நாஸ் கது ஜமாஉ லக்கும், உங்களுக்கான ஒரு பெரிய படை ரெடி ஆயிட்டு உங்களை கொல்றதுக்கு, ஃபஹ்ஷௌஹும் பயப்படுங்க, பாருங்க ஒரு பெரிய படை வருது, உங்களை அழிக்க போறாங்க, ஐயோ நான் கண்ணால பார்த்தேன் அவங்க வந்தா, அப்படி இப்படி பயமுறுத்துறான். அல்லாஹ் சொல்றான், அது சொன்ன உடன் ஃபஸாதஹும் ஈமானா, ரசூலுல்லாஹ்வுக்கு ஈமான் அதிகரித்தது. போதுமானவன் அவனே பொறுப்பேற்பதில் சிறந்தவன் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அப்படி ஒரு சம்பவமே இல்லாமட்டான் வந்துச்சு கூட்டம் வந்துச்சு அவங்களை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் திருப்பி வச்சிட்டான். இந்த நம்பிக்கை சகோதரர்களே, ஒவ்வொரு மூமினுக்கும் நமக்கு வர வேண்டியது அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக நாம் பெற வேண்டிய படிப்பினை. எவ்வளவு ஒரு மலை மாதிரி ஒரு பிரச்சனை வரட்டும், மலை மாதிரி ஒரு கஷ்டம் வரட்டும், பெரிய ஒரு சோதனை வரட்டும், எவ்வளவு பெரிய பிரச்சனை வரட்டும், ஹஸ்பி அல்லாஹு நிஅமல் வக்கீல், கொஞ்சம் உங்க மனசை ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டு ஸ்டெபிலிட்டியா வச்சுக்கிட்டு ஹஸ்பி அல்லாஹு நிஅமல் வக்கீல் அப்படின்னு சொல்லி பாருங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த மாதிரி உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கலாம் பாருங்க, எவ்வளவு பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்றதுக்கு அந்த வார்த்தை அவ்வளவு பவர்ஃபுல் வார்த்தை, ஹஸ்பி அல்லாஹு நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அவனே பொறுப்பேற்பதில் சிறந்தவன் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க ஒரு நம்பிக்கையோட சொன்னீங்கடா, உங்களை அறியாம ஒரு உத்வேகம் வரும், உங்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான் உத்வேகத்தை, தைரியத்தை கொடுப்பான். இன்னைக்கு நமக்கு இந்த மாதிரி படிப்பினைகள், இந்த மாதிரி பாடங்கள் இதெல்லாம் தெரியறதே கிடையாது. ஏதாவது பிரச்சனை அங்க போலாம் அங்க போலாம், அவர்கிட்ட கேளம் அவர் போன் பண்ணி இவர் போன் பண்ணி போன் எடு செல்லு நம்பர் எடு, இதைத்தான் யோசிக்கிறப்ப தவிர எடுத்த உடனே ஹஸ்பி அல்லாஹு நிஅமல் வக்கீல் எவ்வளவு பிரச்சனை, அல்லாஹ் எனக்கு போதுமானவன். அதுக்கப்புறம் அடுத்த கட்ட முயற்சிகள், அடுத்த கட்ட திட்டங்கள், அடுத்த கட்ட பிளான்கள் ஆரம்பிப்போம். இந்த மாதிரி செய்வோம் என்றால் சகோதரர்களே, எவ்வளவு மலை மாறி வர பிரச்சனை இன்ஷா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய சக்தியை நம்ம கொடுப்பான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து கொடுத்தா அல்லாஹ் என்ன கொடுத்தா, எப்ப அல்லாஹ் எனக்கு போதுமானவன் சொல்லிட்டாங்களோ அல்லாஹ் விடுவானா? மஞ்சனிக்கிலிருந்து கிளம்பிட்டாங்க, தூக்கி அடிக்கப்பட்டு விட்டார்கள், அப்படியே காத்துல பறந்து வர்றாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலம் குறுக்கிறது கேட்கறாங்க, ஜிப்ராஹிமே நான் அதான் செய்யணுவான்னு சொல்லி வேணாம் மறுத்துறாங்க, திரும்ப வர்றாங்க. எந்த அளவுக்கு நான் ரசூல்லா சொல்றாங்க, மழையை பொழிய வைப்பதற்கான மழைக்கு தயாரா இருந்தாங்களா, அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்தவுடனே மழை பெய்யும் சொல்லி, அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்தவுடனே அல்லாஹ் கண்டிப்பா இப்ராஹிம் உதவி செய்வான், மழைக்கு ரெடியா இருக்கிறாங்களா, ரசூல்லா சொல்றாங்க மழையை பொழிய வைப்பதற்கான மழைக்கு ரெடியா நிக்கிறாங்க, அல்லாஹ் மூண்டா போதும் உடனே மழையை பொழியணும் ரெடியா இருக்கிறாங்க. ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மழைக்கு உத்தரவிடல, மலக்குக்கு உத்தரவிடல, மழை மலக்கே மழையை பொய்யுங்க வைங்கண்டு, மாறாக அல்லாஹ் சுபானத்தில் என்ன உத்தரவிட்டா பாருங்க, குல்னா நாம் சொன்னோம், நாம் உத்தரவிட்டோம், யானாரு நெருப்பே கூனி பரதன் இப்ராஹிம், கூனி பரதன் சலாமன் அலா இப்ராஹிம், என்னுடைய அடியார் இப்ராஹிமுக்கு நீ சலாமத்து தரக்கூடிய குளிர்ச்சியாக மாறிவிடு. அல்லாஹ் ஜிப்ரீல உத்தரவிடல, மீக்காயில உத்தரவிடல, மழைக்கு உத்தரவிடல, யாருக்கு உத்தரவிட்டான், நெருப்புக்கு உத்தரவிட்டான், இப்ராஹிம் நாம் நெருப்புக்கு உத்தரவிட்டோம், நெருப்பே நீ இப்ராஹிமுக்கு அப்படியே சலாமத்து தரக்கூடிய குளிர்ச்சியாக மாறிவிடு. அபு கத்தாதா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, அந்த நேரத்திலே ரப்புல் ஆலமீன் குல்னா யா நாரு நெருப்பே நெருப்பே என்று அழைத்ததனால அந்த நேரத்திலே உலகத்தில் இருந்து அத்தனை நெருப்பு குளிர்ச்சியாகிவிட்டது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பல்ல, அல்லாஹ் ரபுல் ஆலமீன் உத்தரவிட்டது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்புக்கு மட்டுமல்ல, நெருப்பே என்று பொதுவாக சொன்னதினால் உலகத்திலிருந்து அத்தனை நெருப்பும் குளிர்ச்சியாகி விட்டது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சொல்லிட்டு அபு கதாதா ரழியல்லாஹு அன்ஹு, இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு இன்னும் தெளிவா சொல்றாங்க என்னன்னு சொன்னா, அல்லாஹ் நீ நெருப்பே குளிர்ச்சியாயிடுன்னு சொல்லாம பர்தம் வ சலாமா, சலாமத்தான குளிர்ச்சியான்னு சொன்னதுனால அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு குளிர்ச்சியா இருந்துச்சு. வெறும் பருதம் சொல்லியிருந்தா நெருப்புக்கு பதிலாக அது என்னவா மாதிரி இருக்கும், ஐசா மாதிரி இருக்கும், அது இன்னும் தீங்கா போயிருக்கு இப்ராஹிமுக்கு அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு. இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு சொல்றாங்க, அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பர்தம் வ சலாமா, குளிர்ச்சியான உனக்கு சலாமத்தான குளிர்ச்சியா ஆகு என்று சொன்னவுடன் அந்த நெருப்பு மொத்தமே குளிர்ச்சியா மாறிடுச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நெருப்புல வந்து உழுறாங்க, நெருப்பு எரியுது, அவர்களுடைய தாடி முடி தலைமுடி கூட கருகவில்லை, தாடி முடியும் தலைமுடி கூட கருகவில்லை. நெருப்புல வந்து உட்கார்றாங்க, புது மாப்பிள்ள மாதிரி உட்கார்ந்துருக்காங்க நெருப்புல. குஃபார் நினைச்சாங்க நாம் கொடுக்கக்கூடிய தண்டனை எப்படிப்பட்ட தண்டனையா இருக்க வேண்டும், இனி கியாமத்து நாள் வரை யாருக்கு நம்முடைய தெய்வத்தை பத்தி குறை சொல்வதற்கு தைரியம் வரக்கூடாது, அந்த மாதிரி தண்டனை கொடுக்க முடிவு பண்ணாங்க. அல்லாஹ் பார்த்தான் அந்த தண்டனையிலிருந்து டிஃபென்ஸ், எதிர்ப்பு, எதிர்த்தாக்குதல் எப்படி இருக்கணும், கியாமத்து நாள் வரை அவருடைய மக்களுக்கு அல்லாஹ்வின் நம்பிக்கை வரணும். அல்லாஹ் நடத்தி காட்டணும், நடத்தி காட்டணும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பிலிருந்து பாதுகாக்கப்பட்ட பிறகு அந்த நெருப்பிலையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விழுந்த உடனே விழும்போது சொன்னாங்களாம், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஹஸ்பி அல்லாஹு நியமல் வக்கீல் அப்படிங்கிறது இப்ராஹிம் சொன்ன முதல் வார்த்தை. அடுத்து சொன்னாங்களாம் துஆ செஞ்ச, அல்லாஹும யா ரப்பி இன்னக ஃபிஸ் ஸமாஇ வாஹிதுன், நீ வானத்திலே தனித்தவனாக இருக்கின்றாய், வஅன ஃபில் அர்லி வாஹிதுன் அபுதுக, நான் பூமியிலே தனித்தவனுடைய அடியானாக இருக்கின்றேன். நீ வானத்தில் தனித்தவனாக ஒரே ஆளாக இருக்கிற ரப்பே, நான் பூமியிலே உன்னை வணங்கக்கூடிய ஒரே ஆளா தனியாளா இருக்கிறேன். யாரும் அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க தாவாவை ஏத்து யாருமே இஸ்லாத்துக்கு வரல, அதனால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீ வேலைக்கு ஆக மாட்டப்பா, நீ தாவா செஞ்சு பிரயோஜனம் இல்ல, நீ தாவா இப்படி செஞ்சிருக்கூட இப்படி செய்யணும் அப்படிலாம் சொல்லல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திற்கு முன்னுதாரமாக காட்டினான், தாவா என்பது வார்த்தை ஜாலங்களால் பேசக்கூடிய வார்த்தை அல்ல, அது உள்ளத்தினுடைய கவலையோடு சம்பந்தப்பட்டது. தாவா என்பது கண்ட கருந்தமிலான செந்தமிலான பேசக்கூடிய வார்த்தை அல்ல, உள்ளத்துடைய கவலையோடு செய்யக்கூடிய வேலை என்பதை அல்லாஹ் இந்த உலகத்துக்கு உணர்த்தினான். அதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவ்வளவு கவலையோடு இருந்ததுனால அவர்களுடைய செய்த அத்தனை செயல்களையும் அல்லாஹ் அங்கீகரித்தான். எந்த நிலையில, அந்த செயலால் எந்த பயனும் ஏற்படாத நிலையில். நல்லா கவனிக்கணுங்க, அவங்களுடைய தாவாவால் எந்த பயனும் ஏற்படல, யாரும் களிமா சொல்லல, இஸ்லாத்துக்கு வரல, அவங்களே ஒத்துக்கிறாங்க, யா அல்லாஹ் நீ வானத்துல தனியா இருக்கிற, நான் பூமியில தனியா இருக்கிறேன் சொன்னாங்க. இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை அங்கீகரித்தான், ஹலீலாக ஏற்றுக்கொண்டான். காரணம் என்ன, அவர்கள் உள்ளத்தில் இருந்த கவலை, இஹ்லாஸ். இப்ப தாவாக்கு அடிப்படை வந்து வார்த்தை ஜாலங்களோ நல்ல விளக்கங்களோ நல்ல அறிவோ அல்ல, உள்ளத்தில் உள்ள கவலை தான் தாவாக்கு பேசிக். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அதுக்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வ அராது பிஹி கைதம் ஃபஜஅல்நாஹுல் அக்ஸரீன், அவர்களை தான் அவர்கள் மிகப்பெரிய சூழ்ச்சிதார்கள், அவர்களை நாம் கேவலப்படுத்தி விட்டோம். பிறகு இப்ராஹிமையும் அவருடைய அண்ணன் மகவுத்தர் தர யாரு, லூத் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் சொல்றான், அவர் ரெண்டு பேரும் தான் அப்ப முஸ்லீமா இருந்தாங்க உலகத்துல, இப்ராஹிமையும் நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும், இலல் அர்லில்லத்தி பாரக்னா ஃபீஹா, நாம் பரக்கத்தை செய்த ஒரு முபாரக்கான பூமிக்கு அவர்களை செல்லும்படி அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தோம். லூத் அலைஹிஸ்ஸலாமும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆரம்பத்தில் சொன்னேன், அந்த நேரத்தில் மூணே மூணு பேர் தான் மூமினாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அவங்களுடைய மனைவி சாராமையார், இன்னொன்னு யாரு, லூத் அலைஹிஸ்ஸலாம், அந்த மூணு பேர் தான் இருந்தாங்க. நாம் அவர்களுக்கு பரக்கத்தான பூமிக்கு செல்லும்படி பாதுகாப்பை ஏற்பாடு செய்து கொடுத்தோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பரக்கத்தான பூமியை நோக்கி போறாங்க. அந்த பரக்கத்தான பூமி எது அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி போற வழியில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மிஸ்ர் வழியா போறாங்க. எங்க இருந்து இது நடந்த சம்பவம் நடந்தது வந்து ஈராக் பகுதி, வரலாறுல சொல்லப்படுது ஈராக் பகுதி. அல்லாஹ் பரக்கத்தான பகுதின்னு சொல்றது ஷாம் பகுதி. ஈராக்னா என்ன, ஷாம்னா என்ன, ஷாம்ல எந்தெந்த பகுதி எல்லாம் வரும், எத்தனை எத்தனை கிலோமீட்டர், இதெல்லாம் நேத்து உங்களுக்கு சொன்னேன், ஞாபகம் தான் மறந்துச்சா, நேத்து சொன்னேன். இப்ப போற வழி ஈராக்ல இருந்து மிஸ்ர் வழியா, இப்ப இப்ப மிஸ்ருங்கிறது இப்போ ஈஜிப்து, இப்போ ஈஜிப்துக்கும் ஈராக்கும் சம்பந்தம் இல்லை, அந்த காலத்து ஈஜிப்துல வந்து அந்த காலத்து மிஸ்ர்ல வந்து கொஞ்சம் பகுதி இருந்திருக்கும் போல தெரியுது. அப்ப அந்த மிஸ்ரை தாண்டி அவங்க ஷாமுக்கு வர்றாங்க. ஷாம் தேசத்தை ஏன் அல்லாஹ் முபாரக்கான பகுதின்னு சொன்னா, அது இப்ப எந்த பகுதி விரிவா சொல்றேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மனைவி சாரா அம்மையார் அழைச்சிக்கிட்டு அல்லாஹ் வாக்களித்த ஷாம் தேசத்துக்கு போறாங்க. போற வழியில மிஸ்ர்ல தங்குறாங்க. அந்த மிஸ்ர்ல அப்ப ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு கொடுங்கோல் மன்னன், ஒரு குடுங்கல் மன்னன் உன்னா நம்பர் அராத்தவன் ஹராமி, அவனுக்கு பொம்பளை பித்து பிடிச்சவன், பொம்பளை வெறி பிடிச்சவன், கொஞ்சம் ஆட்சி அதிகாரம் வந்தனால அதுவும் வரத்தானே செய்யும், ஆட்சி அதிகாரம் வந்துட்டு அந்த வெறி வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. அப்போ இவன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, அவன் இதுக்குன்னே சில ஆள்கள் நியமிச்சிருப்பான் போல தெரியுது, புரோக்கர்களை. அவன் போய் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் சாரா அம்மையாரும் ஒரு மனசில் வந்து தங்குறாங்க, ஒரு வழிபோக்க கிளம்பி போறாங்க, போற வழியில ஒரு இடத்துல தங்குறாங்க. இதை பார்த்துட்டு அவன் அந்த மன்னனுடைய ஏவலாளி ஓடி வந்து மன்னன் சொல்றான், மன்னரே ஒரு சூப்பர் ஆள் ஒரு பொம்பளை வந்துருது, ரொம்ப அழகா இருக்குது, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆளு, நம்மூர் கிடையாது வெளியூர்காரங்க போடுத்துருது, வந்திருக்காங்க சூப்பர் ஆளு அப்படின்ற உடனே மன்னன் கூட்டுவா அப்படின்ட்டான். நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போறாங்க, முதல்ல போய் கேட்கறாங்க, என்னப்பா அவங்க கூட யாரோ பொம்பளை நம்ம யாருப்பாது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அது என் சகோதரிங்க. யார சொல்றாங்க? தன்னுடைய மனைவிய என்ன சொல்றாங்க? சகோதரிங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னு சொன்னா அந்த காலத்துல இந்த மாதிரி இந்த பொம்பளை வெறி பிடிச்ச மன்னர்கள்லாம் இவங்க ஒரு பாலிசின்னு வச்சிருந்தாங்க. என்ன பாலிசினா, யாராவது மனைவியை கூட்டு வந்தனாக்கா அவனை அடி சொல்றது மனைவியை பிடிப்பாங்க, அம்மாவையோ தங்கச்சியோ கூட அப்படி பிடுங்க மாட்டானுங்க. அம்மா தங்கச்சி அந்த மாதிரி கூட்டு வந்தா, அக்கா தங்கச்சி கூட்டு வந்தா பிடுங்க மாட்டாங்க, மனைவியை கூட்டு வந்தா ஓ மனைவி என்ற கொடுத்து நீ போ அப்படின்னு சொல்லி பிடிங்க துரத்தி விட்டுருவானுங்க. அதனால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்கன்னா, அந்த நேரத்தில் சாராமையார பாதுகாக்கிறதுக்காண்டி என்ன சொன்னாங்க, அது சகோதரிங்க அப்படின்னாங்க. நான் சொன்ன நேத்த முதல்ல சொன்ன நினைக்கிறேன், ரசூலா சொன்னாங்க மூணு நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போய் சொன்னாங்க, மூணுமே அல்லாஹ் காடி சொன்னாங்க, அதுல ஒண்ணு இது என்னுடைய சகோதரிங்க அப்படின்னாங்க. அப்படியா? ஆனா இவன் என்ன பண்ணிட்டான், அந்த முன்னாடி அந்த புரோக்கர் கொடுத்த பில்டப்ல அந்த லாஜிக்கே மீறி, சரி யார் தான் பார்க்கலாமே, போய் அனுப்பிவிடு சகோதரி அனுப்பிவிடு அப்படின்ட்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நேரா தன்னுடைய மனைவிட்டு வர்றாங்க, சொல்றான் அந்த பர்மா, அவன் கூப்பிடுறான் வர சொல்லுன்னு சொல்லி, நீ போ, ஆனா நான் வந்து உன்னை வந்து சகோதரின்னு சொல்லியிருக்கிறேன், நீ அப்படியே அதை மெயின்டைன் பண்ணு, சகோதரின்னு சொல்லியே மெயின்டைன் பண்ணு. ஏன் அவனை சகோதரின்னு சொன்னண்டா, விளக்கம் சொல்றாங்க. இன்னைக்கு பூமியில் இருக்கிற ரெண்டே ரெண்டு பூமியின் ஆண் பெண் நீ நானும் தான், நம்ம வந்து இஸ்லாமிய அடிப்படையில் சகோதரிகள் தான், ஆதமுடைய மக்களுங்கிற அடிப்படையில் சகோதரிகள், நான் அந்த அர்த்தத்தை சொல்லிட்டு வந்தேன், நீ அப்படியே மெயின்டைன் பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. இதே மாதிரி சம்பவம் எனக்கு நடந்துச்சு. எப்படின்னு சொன்னா, இஸ்ரேல் பார்டர்ல நிக்கிறோம், ஃபர்ஸ்ட் தடவை பைத்துல் முகத்தஸ் போறோம், 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நானே மனைவி ரெண்டு பேரும் போறோம். போனா என்னுடைய எங்க ரெண்டு பேரும் நிக்க வச்சுட்டான், உச்சி வெயில், 11:30 மணி வெயில், வெயில நிக்க வச்சு எங்களை என்கொயரி பண்றான் இஸ்ரேல் பார்டர்ல, இஸ்ரேல் மிலிட்டரி. என் பாஸ்போர்ட்டை வாங்கி பார்த்துட்டு, உனக்கு என்ன வியாபாரம் ஏது வியாபாரம், நான் எல்லாத்திலுமே குரூப்ல வந்து எல்லாத்திலுமே சொல்லி வச்சிருக்கேன் ஆரம்பத்திலேயே, நீங்க யாரோ இவங்க இமாமு பள்ளிவாசல் அப்படிலாம் ஒன்றும் சொல்லிடாதீங்க, இவர் வந்து ஒரு குரூப் ஆபரேட்டரு, எங்களுக்கு கைடா வந்திருக்காரு அப்படின்னு மட்டும் சொல்லிக்கங்க, இமாமுங்க அது தேவையில்லாத தோண்டி துருவோம், இமாமுலாம் பிடிக்காதவங்களுக்கு அப்படிலாம் சொல்லி வச்சு எல்லாரும் அந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. என்ன வந்து நீ என்ன பண்ற, நான் வந்து ஒரு வியாபாரம் பண்றேன். என்ன வியாபாரம்? என்னத்தை சொல்ல? டிபார்ட்மெண்ட் ஸ்டோர். வாட் இஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் அப்படின்ட்டான். நான் சொல்றேன், ரைஸ் ஈஸு வீட்டு மைதா கோதுமை இதெல்லாம் விற்கிற கடை அப்படி வச்சிருக்கிறேன். எத்தனை பேர் வேலை செய்யறாங்க? 6 பேர் வேலை செய்யறாங்க. எல்லாருமே முஸ்லீம்ஸா? 50-50 முஸ்லீம் பாதி பேர் இருக்காங்க, நான் முஸ்லீம் பாதி பேர் இருக்காங்க. மேனேஜர் யார் அதுல? நான் முஸ்லீம் தான். அவர் பேர் என்ன? முனுசாமி. மற்றவங்க பேர்லாம் சொல்லு, கந்தசாமி, ராமசாமி, முனுசாமி, ஒரு 4-5 பேரை சொன்னேன். சொல்லி முடிச்ச உடனே, நீ எதுக்கு அடிக்கடி உம்ரா போயிருக்க, அடிக்கடி ஹஜ்ஜி பண்ணிருக்கிற, எதுக்கு? நான் ஹஜ்ஜிக்கு போறேன் உம்ரா, உனக்கு எது காசு அடிக்கடி ஹஜ்ஜிக்கு போறதுக்கு? நான் சம்பாதிக்கிறேன், சம்பாதிக்கிற காசுல ஹஜ்ஜிக்கு போறேன், வேற சொத்துலாம் கிடையாதா? இதுதான் எங்களுக்கு சொத்து, வேற சொத்துல நான் வாங்குறது இல்ல. இப்படியே சொல்லி ஒரு 1.5 hours பேசிட்டு, அப்ப கேன் ஐ ஆஸ்க் யுவர் ஒய்ஃப் சம் க்வெஸ்சன்ஸ் அப்படின்னா, எஸ் யூ கேன், ஆனா யாராவது லேடி தான் கேட்கணும், என் ஒய்ஃப் யாராவது லேடி தான் என்கொயரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, என் ஒய்ஃப் அங்க நிக்கிறாங்க தூரத்துல, நான் அங்க நிக்கிறேன், ஓகே நீ போயிட்டு உங்க ஒய்ஃப் வர சொல்லுங்க அப்படின்றான். அவன் டக்குனு ஒரு லேடியை கூப்பிட்டு போயிட்டான். என் ஒய்ஃப் என்ன கிராஸ் பண்ணும்போது நான் கையை எடுத்து வச்சுக்கிட்டு, அவன் என்ன கேட்டாலும் நீ தமிழ் இங்கிலீஷ் தெரிஞ்ச மாதிரியே காட்டிக்காத, தமிழ்லயே பதில் சொல்லு அப்படின்னு நான் வந்துட்டேன். அவன் கேட்க கேட்க தமிழ் தமிழ் தமிழ் உடனே கொஞ்ச நேரம் நிக்க வச்சுட்டு அனுப்பி விட்டுட்டான். அப்ப எனக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஞாபகம் வந்துச்சு, சாராமையார்ட்ட சொல்லி அனுப்புனாங்களே அந்த மாதிரி சொல்லி. அந்த மாதிரி சாராமையார இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பி விடுறாங்க. அப்படின்னு சொன்னா அவன் கேட்டானா, என் சகோதரனே சொல்லிடு, நான் ஒரு போய் சொல்றேன் நீ அப்படியே அதை மெயின்டைன் பண்ணிக்க சொல்லி அனுப்பிடுறாங்க. சாரா மேயர் வர்றாங்க, வந்த உடனே அவங்கள பார்த்த உடனே இந்த சைத்தானுக்கு வெறி ஏறிடுது, இந்த சைத்தானுக்கு வெறி வெறி ஏறிடுது. ஏறின உடனே என்ன பண்றான், அவங்கள பற்றி பிடிக்கிறதுக்காண்டி இப்படி கையை நீட்டுறான். அவன் கையை அப்படியே முடக்குவாதத்தில் அப்படி நின்றுது, கையை அசைக்க முடியல. சாராமையார தொடர்த்துக்காண்டி கையை நீட்டுறான், கையை அப்படியே நிற்கிது, அசைக்க முடியல. உடனே அவன் சொல்றான், இந்தம்மா ஐயோ எனக்கு இப்படி ஆயிப்போச்சு, கொஞ்சம் எனக்கு சரியாகிறதுக்காண்டி நீ அல்லாட துவா கேளு. புரிஞ்சுக்கிட்டான், ஆஹா இது அல்லாஹ் பண்ண வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு, அல்லாட துவா கேளு, நான் உனக்கு எந்த திங்கும் பண்ண மாட்டேன், என்னை விட்டு அப்படிங்கிறான். உடனே அந்த அம்மா என்ன பண்றாங்க, அல்லாட துவா செய்யறாங்க, கை நார்மல் ஆயிடுது. பிரசவச்சனா புகாரில் வரக்கூடிய சம்பவம் இது. அதிசது சைத்தானுக்கு இப்ப புத்தி வர வேண்டாமா, மறுபடியும் கை நின்றா பிடிக்கிறதுக்கு, மறுபடியும் கையை பிடிக்கிறான், அவங்களை பிடிக்கிறதுக்கு போறான், மறுபடியும் கை அப்படி நின்றுது. மறுபடியும் சொல்றான், ஐயோ சரிமான தெரியாம செஞ்சிட்டமா அப்படின்ற அவங்க துவா செய்யறாங்க, கை விட்டுறான். பார்த்த உடனே அந்த புரோக்கர் இருந்த அப்புறம் அவனை கூப்பிடுறான், பலார் நடிச்சு யாரடா கூட்டு வந்திருக்கிற, ஒரு சைத்தான கூட்டு வந்திருக்கிற. நான் சொல்றான், இன்னக்கலாம் தாத்தி நீ இன்சான் ஒலா கிண்ணக்க ஷைத்தான், நீ ஒரு மனுஷனை கூட்டு வரல, ஒரு ஷைத்தான கூட்டு வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி அடிச்சு அவங்கள ஹாஜர சாராமையார் அனுப்பிட்டு, அவனுடைய அரசவையில் ஒரு அடிமை பெண்ணா இருக்கிறாங்க, ஒரு அடிமை பெண்ணா இருக்கிறாங்க, ஹாஜரான்னு சொல்லி ஒரு அம்மா. அந்த அம்மாவை கூப்பிட்டு, அந்த அம்மா ரொம்ப அந்த மன்னனுடைய அரசவையில் போய் எப்படியோ போய் அடிமையை மாட்டிக்கிட்டாங்க, ஆனா ரொம்ப பேணுதலா, ரொம்ப பத்தினித்தனத்தோட, ரொம்ப ஒழுக்கத்தோட இருக்கிறாங்க. அவன் என்ன பண்றான், இந்த மூதவி அதோட அனுப்பி விடுக்கிறது, இது வச்சு வேஸ்ட், கிளம்பி அனுப்பிவிடு அப்படின்ன உடனே ஹாஜராமையார சாராமையாரோட கொடுத்து, இந்தா இதை வச்சு நீ வேலை வாங்கிக்கப்போ அப்படின்னு அனுப்பி விட்டுறான். இதுக்கடல இவங்களை அனுப்பி விட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அங்க தொழுதுட்டு இருக்கிறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அங்க தொழுதுட்டு இருக்கிறாங்க. அனுப்பி விட்டுட்டு வர்றாங்க, ரெண்டு பெண்ணா வர்றாங்க, என்னடா மனைவி ஒண்ணா போனாங்க ரெண்டா வர்றாங்களே அப்படின்னு பாக்குறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தொழுது பிடிச்சவர் கேட்கறாங்க, மகிமா என்னாச்சு என்ன பிரச்சனை, ஒன்னா போனா ரெண்டா வர்ற. சாராமையார் சொல்றாங்க, நடந்தது புற சொல்றாங்க, அல்லாஹ் எனக்கு இப்படி உதவி செஞ்சான், என்னை பாதுகாத்தான் அல்லாஹ், அதுக்கப்புறம் அவன் வந்து இந்த அம்மாவை எனக்கு நீ பணிவிடைக்காண்டி வச்சுக்கணும் அனுப்பி விட்டான் அப்படின்னு உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கறான், அந்த அம்மாவை கேட்கறான், யாருமா எவருமாண்ட உடனே நல்ல குணமுள்ள பெண் உடனே சாராமையார் பண்றாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அட்வைஸ் பண்றாங்க, நீங்களே இந்த அம்மா கல்யாணம் பண்ணிக்கங்க, அவங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு யாராவது சொல்லுவாங்களா அப்படி, அவங்களே சொல்றாங்க நீங்களே கல்யாணம் பண்ணிக்கங்க, ஏன்னா இது இதெல்லாம் வந்து இந்த எம்புருஷன் தான் எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிறதுலாம் அந்த இந்துக்களுடைய கலாச்சாரம், இந்துக்களுடைய கலாச்சாரம் இல்லைன்னு சொன்னா நடந்த சம்பவம் இது, அப்ப நடந்த இப்ராஹிம் காலத்துல இப்ப லேட்டஸ்டா எனக்கு தெரிஞ்சு நடந்த சம்பவம் ஜித்தால நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ஒரு தமிழ்நாட்டு ஃபேமிலி ஒருத்தவங்க ஜித்தால தங்கி இருக்கிறாங்க, அந்த பிள்ளைய அவங்க பொம்பளை பிள்ளை வந்து ஒரு மதரசாக்கு போயிட்டு வரும், அப்ப அந்த மதரசாக்கு வந்து ஒரு சவுதிக்கார லேடியும் வரும், ஒரு சவுதி லேடியும் அதுல மதரசாக்கு படிக்க வர்றாங்க, இந்த அம்மாவும் படிக்க போறாங்க. அந்த சவுதி லேடியை வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து விடுவாரு கொண்டு போவாரு, இப்ப கூட்டு வரும்போது போட்டு கொண்டு போகும்போது அந்த பொண்ணை பாக்குறாரு, தமிழ்நாட்டு பொண்ணை பாக்குறாரு. அப்ப அந்த பொண்ணை நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் என்ன அப்படின்னு யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு முதல்ல யார்கிட்ட போய் சொல்றாரு, நம்ம யாரா சொல்லுவோமா, முதல்ல மனைவிட்ட போய் சொல்றாரு, நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலாம்னு இருக்கிறேன், நீ வந்து அந்த பொண்ணை பெண் கேளு அப்படின்னு. அந்த மனைவி வந்து இந்த பொண்ணை வந்து பொண்ணு கேக்குது, இதெல்லாம் நம்ம கற்பனை கூட நடக்காது, மனைவி வந்து பொண்ணு பொண்ணு கேக்குது, இந்த மாதிரி என் புருஷன் கல்யாணம் பண்ணி விரும்புறாரா செஞ்சுக்கிறியா அப்படின்னு சொல்லி. அந்த பொண்ணு ஐயோ நான் மாட்டாங்க வீட்டுல கேட்கணும்னு அந்த அம்மா வீட்டுல வந்துருச்சு. அப்புறம் வீட்டுல போய் கேட்கும்போது பார்த்தா அவருக்கு 40 வயசு, இந்த அந்த பொண்ணுக்கு 22 வயசு. அப்ப அவங்க அதை காரணமா காட்டி தரமாட்டோம் அப்படின்ற உடனே கடைசி அந்த பொண்ணு முடியாதுன்றது, அந்த மனைவி அந்த சவுதிக்கார மனைவி இந்த பொண்ணை கன்வின்ஸ் பண்ணி, நீ அப்படி நினைக்காத, ரொம்ப நல்லவன், நல்லவன பாத்துப்பான், என்னப்பா நல்லா வச்சிருக்கான் அவன் அப்படி இப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி கடைசியில் அந்த பொண்ணு ஒத்துக்கிட்டு கல்யாணம் நடந்துருச்சு. ஒரு தமிழ்நாட்டு ஃபேமிலி ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு சவுதிக்கார கல்யாணம், இதெல்லாம் வந்து அங்க சர்வ சாதாரணம். நம்ம ஊர்ல வந்து எம்புருஷன் தான் எனக்கு மட்டும்தான், அதே மாதிரி ஏகபத்தினி விரதன் ஒருத்தனுக்கு ஒருத்தி மட்டும்தான் அப்படிங்கிறதுலாம் அந்த ராமாயணம் மகாபாரத வச்சு கதை அந்த கதை, அதை வந்து நம்ம பொம்பளைங்க அதுலேயே அந்த கலாச்சாரத்திலே இருந்ததுனால அதனால அவங்களால ஜீரணிக்க முடியாது, ஜீரணிக்க முடியாது, அது ரெண்டாவது கல்யாணம் பண்றதுலாம் மூணாவது கல்யாணம் பண்றதா ஒத்துக்க முடியாது. அதனால இது பிரச்சனை வந்ததுனால சொல்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, நம்மளும் எல்லாத்தையும் விட்டுருவோம், அவங்க ஹஸ்பி எல்லாம் நேமல் வக்கீல் நமக்கு வராது, அவங்க அல்லாஹ் மேல தவக்கல் வராது, இது மட்டும் நிப்போம், அதனால இப்ராஹிம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கல்ல அப்ப நாங்களும் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி. என்னுடைய பொதுவா அட்வைஸ் என்னன்னு சொன்னா, முதல் கல்யாணம் அல்ஹம்துலில்லா நல்ல சந்தோஷமா இருக்கீங்களா, ரெண்டாவது கல்யாணத்தை பத்தி யோசிக்காதீங்க, நம்ம எல்லாத்தையும் விட்டு இந்த சுண்ணத்து மட்டும் தான் பெரிய சுண்ணத்து மாதிரி, ஏன்னா ரெண்டாவது இந்த கலாச்சாரத்துல இந்த சூழ்நிலையில ரெண்டாவது கல்யாணம் பண்ண எல்லாருமே அவசரம் பண்றான், எல்லாமே அவஸ்தை பண்ணலாம். முதல் பொண்டாடி கை விட்டுருவா, ரெண்டாவது பொண்டாடி கை விட்டுருவா கடைசியில. அதனால முதல் மனைவி நல்ல சந்தோஷமா இருந்தா அதோட அல்ஹம்துலில்லாஹ்னு போதுமாக்கிக்கிட்டு நீங்க மத்த இபாதத்துல கவனம் செலுத்துங்க, மத்த சுன்னத்துக்கல்ல. ஹேர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருக்கு அண்ணா ஹாஜராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரெண்டு மனைவியை கூட்டிட்டு எங்க வர்றாங்க, ஷாம் தேசத்துக்கு வர்றாங்க. ஷாம் தேசத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஏன் வந்து ஒரு முபாரக்கான பூமி, ஒரு பரக்கத்தான பூமின்னு சொன்னா அப்படின்னு சொன்னா, ஹதீஸ்கள்ல வருது இந்த ஷாம் தேசம் என்பது அங்குதான் மஹ்ஷராக மாற்றப்படும். ஷாம் தேசம் தான் கியாமத்து நாள்ல மஹ்ஷராக மாற்றப்படும். ஈசா ஈசா அலைஹிஸ்ஸலாமும் ஷாம் தேசத்தை இறங்குவாங்க. இன்னைக்கு டெமாஸ்கஸ்ல உள்ள மஸ்ஜித உமவியான் இருக்குது, அந்த வெள்ளை மினாரா பள்ளின்னு சொல்லுவாங்க, அந்த வெள்ளை மினாரா பள்ளி தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குவாங்க. யுஹலகு தஜ்ஜாலு ஃபீஹா, அந்த இடத்துல தான் தஜ்ஜாலும் கொல்லப்படுவான். அப்ப கியாமத்து நாள்ல மஹ்ஷர் நிகழ்றது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குறது, தஜ்ஜால் கொல்லப்படுறது எல்லாமே எந்த இடத்துல தான், அந்த ஷாம் தேசம் தான். அது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஷாம் தேசத்தை பத்தி, இன்ஷா அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மிகச்சிறந்த படை எங்கிருந்தா உருவாகும், ஷாம் தேசம் தான் உருவாகும் அப்படின்னாங்க. சொன்னாங்க சதஜிதூன அஜ்நாதன், நீங்கள் பல படைகளை பார்ப்பீர்கள் அந்த நேரத்திலே. ஜுந்தன் பி ஷாம், ஷாமிலே ஒரு படையை பார்ப்பீர்கள். ஜுந்தன் பில் யமன், யமனிலே ஒரு படையை பார்ப்பீர்கள். ஜுந்தன் பில் இராக், இராக்கிலே ஒரு படையை பார்ப்பீர்கள் அப்படின்னு ரசூலா சொன்ன உடனே அவர் சஹாபி கேட்டாங்க, யார் ரசூலல்லா எஹ்தர்லி, நாங்க இந்த ஷாம் தேசத்தில் உள்ள படை, யமன்ல உள்ள படை, ஈராக்ல உள்ள படை, இந்த படைகளிலே நாங்கள் எந்த படையோடு நாங்கள் சேர்ந்து கொள்ளட்டும், அந்த நேரத்தில் உயிரோடு இருந்தா, நாங்க அந்த நேரத்தில் உயிரோடு இருந்தோம்னா நாங்க எந்த படையோடு சேரணும், இதுல யார் நல்ல படை அப்படின்னு சொல்லும்போது ரசூலா சொன்னாங்க, அலைக்க பி ஷாம், ஷாம் தேசத்து படையை நீ பற்றி பிடித்துக்கொள், அதுதான் சிறந்த படை அப்படின்னாங்க. சோ அதனால அந்த ஷாம் தேசத்து படை இருக்குது பாருங்க, அது ரசூலுல்லாஹி சொல்லும் இன்னும் தெளிவா சொன்னாங்க, ஃபின்னஹா கைரத்துல்லாஹ் மின் அர்தஹி, அல்லாஹ்வுடைய படைப்புகளில், அல்லாஹ்வுடைய பூமியிலே அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பூமி ஷாம் தேசம். வயஜ்தபா இலைஹா கைரத்துஹு மின் இபாதிஹி, அதே மாதிரி குழப்பங்கள், பிரச்சனைகள், யூத நசரானிகளுக்கு முஸ்லீம்களுக்கு சண்டை தகராறுலாம் வரும் பொழுது அந்த ஷாம் தேசத்து படைகளுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உதவி செய்வதற்காக தேர்ந்தெடுப்பான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த ஷாம் தேசத்து மக்களுக்கும் ஷாம் தேச வாசிகளுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாப்பு பொறுப்பை ஏற்றுக்கொள்வான் அப்படின்னு ஷாம் தேசத்தை பத்தி எக்கச்சக்கமான ஹதீஸ்கள் ரசூலா சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஷாம் தேசம் எதுன்னு எடுத்தா, இன்னைக்கு இருக்கக்கூடிய சிரியா, நான் உங்களுக்கு சொன்னேன், இன்னைக்கு இருக்கக்கூடிய சிரியா, பலஸ்தீன், ஜோர்டானுடைய ஒரு பகுதி, ஈராக்குடைய ஒரு பகுதி, சவுதி அரேபியாவுடைய ஒரு பகுதி, இது எல்லாம் சேர்ந்ததுதான் அந்த காலத்தினுடைய ஷாம் என்பது. இன்னைக்கு நேற்று கூட கேட்டாங்க, ISIS உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி, இந்த ISIS வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த ஷாம் தேசம் சம்பந்தப்பட்ட எல்லா ஹதீஸ்களையும் அவங்க கூட்டிட்டு காட்டுறாங்க. ரசூலுல்லா சொன்ன இந்த ஷாம் தேசத்து வாசிகள் நாங்க தான், எங்களுக்கு தான் அல்லாஹ்வுடைய உதவி இருக்குது அப்படின்னு கூட்டிட்டு காட்டுறாங்க. அவங்க வந்து அந்த ரசூலுல்லா சொன்ன அந்த ஷாம் தேசத்து போர் என்பதும், ஷாம் தேசத்திலிருந்து ஒரு உண்மையான படை உருவாகும் என்பதும் எங்களை தான் சொன்னாங்கன்னு சொல்றாங்க. அது உண்மையா பொய்யாங்கிறது போக போக தெரியும், நம்ம இப்ப முடிவுபடுத்த வேண்டாம், உண்மையா பொய்யாங்கிறது போக போக தெரியும் இன்ஷா அல்லாஹ். அந்த அடிப்படையில் அந்த ஷாம் தேசத்துக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் போறாங்க. போய் அங்க கொஞ்ச காலம் இருந்து மக்களுக்கு தாவா செய்யும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்லும் பொழுது சொல்றான், இப்ராஹிம் ரப்புஹு பிகலிமாத்தின் ஃபதம்மஹுன், இப்ராஹிமுக்கு சில விஷயங்களை சொல்லி நாம் சோதித்தோம், அவர் அவற்றை பூர்த்தி செய்தார் அப்படின்னாங்க. அல்லாஹ் சொன்னான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லும்போது சொன்னாங்க, ஒரு பத்து சுன்னத்துகள், பத்து சுன்னத்துகள், சுன்னனுல் ஃபித்ரா, இயற்கையான சுன்னத்துகள், முஸ்லீம்கள் சரியாக கடைபிடிக்க வேண்டிய சுன்னத்துகள் ரசூலா சொன்னாங்க. அதுல பத்துல ஹம்சத்துன் ஃபில் ராசி, ஐந்து சுன்னத்துகள் தலையோடு சம்பந்தப்பட்டது, ஹம்சன் ஃபில் ஜசதி, ஐந்து சுன்னத்துகள் உடலோடு சம்பந்தப்பட்டது, அதான் இயற்கையான சுன்னத்துகள், இயற்கையான நடைமுறைகள். ரசூலா சொன்னாங்க தலையோடு சம்பந்தப்பட்ட ஐந்து சுன்னத்துகள் என்னன்னு சொன்னா, கஸ்ஸு ஷாரிப், மீசையை கத்தரிப்பது, தாடியை நல்ல முறையில் வளர்ப்பது, தாடியை வைப்பதல்ல தாடியை வளர்ப்பது, ரெண்டு வித்தியாசம் இருக்கு புரியுதுங்களா, தாடியை வைப்பதற்கும் தாடி வளர்க்கறதுக்கும் வித்தியாசம் உண்டு, தெரியும் சொல்ல புரியுதா, தாடியை வைப்பது அப்படின்னு சொன்னா இந்த கசகசா தாடி, சேமியா தாடி, இந்த தாடி, தாடியை வைப்பதுங்கிறது, தாடி வளர்ப்பது என்பது சுண்ணத்தான தாடி. ரசூலுல்லாஹி சொன்னாங்க கஸ்ஸு ஷாரிப், மீசையை கத்தரிப்பது, தாடியை வளர்ப்பது, ஒல் மதுமதத்தி வஸ்ஸிவாக், பொது செய்யும் பொழுது நல்ல முறையில் வாய் கொப்பளிப்பது, நல்ல முறையில் மிஸ்வாக் செய்வது, வாய் கொப்பளிப்பது, மிஸ்வாக் செய்வது, ஒல் இஸ்தின்சாக், மூக்கு தண்ணி செலுத்தி நல்ல மூக்க சிந்துறது. நம்ம நீ சாதாரணமா ஹூன்னு சிந்திட்டு போயிடறோம், இந்த மூக்க சிந்துறது ஒரு மிகப்பெரிய இபாதத்து, இது யாருடைய நடைமுறை, யாருடைய சுண்ணத்து, இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கற்றுக் கொடுத்த சுன்னத் ரசூலா சொல்றாங்க. நீங்க சில பேர் பாத்தீங்கன்னா அப்படியே மீசையே அப்படி இந்த மாப்போசி மீசை மாதிரி வளர்ப்பாங்க. மாப்போசி மீசை கேள்விப்பட்டிருக்கீங்களா? மாப்போசின்னு ஒத்திருந்தார் மாப்போ சிவஞானம் சொல்லி அவருக்கு உதவே தெரியாது, வாயே தெரியாது, இது வரைக்கும் மீசை வந்து நிற்கும். அந்த மாதிரி மாப்போசி மீசை, முறுக்கு மீசை, அப்படியே இந்த வில்லாண்டி வில்ல மீசை, இது எல்லாமே வந்து யூதர்களுடைய கலாச்சாரம். ரசூலா சொல்றாங்க மீசையை நல்ல கத்தரிக்கு ஷேவ் பண்ணக்கூடாது, மீசையை ஃபுல் ஷேவ் பண்ற சுண்ணத்தல்ல, நல்ல கத்தரிக்கணும், ஷார்ட்டா கத்தரிக்கணும். ரசூலா சுண்ணத்து நல்ல மீசையை அடர்த்தியா வச்சுக்கிறது, நல்ல பெருசா வச்சுக்கிறது, இது ரசூலாட சுண்ணத்தல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து நடைமுறையும் அல்ல. ரசூலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து பத்து நடைமுறையில் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். அந்த பத்து நடைமுறைகளையுமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து நடைமுறைப்படுத்தினாங்க. அதுல தலையோட சம்பந்தப்பட்டது என்ன? அஞ்சு: மீசை, தாடி, வாய் கொப்பளிப்பது, மிஸ்வாக் செய்வது, மூக்க சிந்தறது, மூக்குக்கு தண்ணி செலுத்தி அப்பப்ப நல்ல மூக்க சிந்தறது, இதெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து நடைமுறை. அதே மாதிரி உடலோட சம்பந்தப்பட்ட ஐந்து சுன்னத் என்னன்னா, தக்லீமுல் அல்ஃபார், நகங்களை சரியா வெட்டுறது, நகங்களை சரியா வெட்டுறது, ஹல்குல் ஆனத், மர்மஸ்தானத்துடைய ரோமங்களை அப்பப்ப சுத்தம் பண்றது, ஒல் ஹிதான், ஹத்னா செய்வது, ஒன் அத்துஃபுல் இபத், அக்குள் முடிகளை சுத்தம் பண்றது, வஹஸ்லுல் காயத்தி வல் பௌலி பில்மா, மலஜலம் கழித்து விட்டு தண்ணீரால சுத்தம் செய்யறது. மலஜலம் கழிச்சிட்டு டிஷ்யூ பேப்பர்லயோ அல்லது டேலா கட்டியால சுத்தமானாலும் போதும், ஆனா எதால சுத்தம் பண்றது? சுன்னத்து, தண்ணீரால சுத்தம் பண்றது. அப்ப இதெல்லாமே தக்லீம் அதுஃபார், நகங்களை வெட்டுறது, ஹல்குல் ஆனத், மர்மஸ்தானத்து ரோமங்களை சுத்தம் பண்றது, ஒல் ஹிதான், ஹத்னா செய்வது, ஒன் அத்துஃபுல் இபத், அக்குள் முடிய சுத்தம் பண்றது, வஹஸ்லுல் காயத்தி வல் பௌலி பில்மா, மலஜலத்தை தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்யறது, இதெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய நடைமுறை, இயற்கையான சுன்னத்து. இதை ஒவ்வொரு முஸ்லீமே நடைமுறைப்படுத்தணும் சொன்னாங்க. அதே மாதிரி குறிப்பா ஹத்னாவை பத்தி சொல்லும்போது சொன்னாங்க, இஹ்தத்தன இப்ராஹிமோ வஹுவ இப்னு சமானீன சனா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்த உடனே, ஹத்னா செய்யுங்க உத்தரவு வந்த உடனே தனக்கு தானே ஹத்னா செய்து கொண்டார்கள். எத்தனை வயசுல? 80வது வயதிலே, அவர்களுடைய 80வது வயதிலே தனக்கு தானே ஹத்னா செய்து கொண்டார்கள். ரசூலா சொல்றாங்க. அதே மாதிரி அவ்வள மன்பாஃபல் லைஃப இப்ராஹிம், உலகத்தில் முதல் முதல்ல விருந்தினர்களை கண்ணியப்படுத்துவதை ஆரம்பிச்சது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். விருந்தினர்களை கண்ணியப்படுத்த ஆரம்பிச்சது, ஏன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல இயல்பு என்னன்னு சொன்னா, எப்பவுமே விருந்தினர் இல்லாம சாப்பிட மாட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்கள் வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வருவாரேனால் அவர் உங்க சாப்பாட்டுல பங்கெடுக்க வந்துட்டா நினைக்காதீங்க, அவர் தன்னுடைய ரிசுக்கையும் உங்க ரிசுக்கையும் சேர்த்து எடுத்துக்கொண்டு வருகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாம நினைக்கிறோம் ஒரு விருந்தாளி வந்துட்டாருக்கா, வந்துட்டான்டா சனியா பிடிச்சு போவான் அப்படின்னு நினைக்கிறோம். விருந்து கொடுக்கறத வந்து ஒரு பெரிய நமக்கு பிடிக்காத காரியம் நினைக்கிறோம், நம்ம காசு போயிடுமே, நம்ம செலவாயிடுமேன்னு. ஆனா ரசூலா சொல்றாங்க, உங்களுடைய வீட்டுக்கு விருந்தாளி வருவாரேனால் அவர் தன்னுடைய ரிசுக்கையும் உங்களுடைய ரிசுக்கையும் சேர்த்து எடுத்துக்கொண்டு உங்க வீட்டுக்கு வர்றாரு அப்படின்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனாலதான் விருந்தளிப்பது என்பது ஒரு அழகான சுன்னத், ஒரு அழகான நடைமுறை. ஆனா இன்னைக்கு நம்மள்கிட்ட நிறைய மக்கள்கிட்ட அந்த விருந்தளிக்கக்கூடிய குணமே இல்லாம போயிடுச்சு. விருந்தாளிகளை எப்படி கண்ணியப்படுத்தணும், விருந்தாளிகளை எப்படி கௌரவப்படுத்தணும், அந்த நிலைமையே இல்லாம போயிடுச்சு. நீ பாக்குற பல ஊர்கள்ல, நான் அலமதுல்லா தமிழ்நாடு பூரா சுத்திட்டு இருக்கிறாள், அதுல என்னுடைய பார்வையில பாத்தீங்கன்னா, இந்த ஹோஸ்டிங், அதாவது என்ன சொல்றது, மெஹமான் நவாசின்னு சொல்லுவாங்க உருதுல, இந்த விருந்தினர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய குணம் எந்த ஊர்ல அதிகம்னு பாத்தீங்கன்னா, குறிப்பா வடார்காடுல, வேலூர், விஷாரம், ஆம்பூர், வாணியம்பாடி, இந்த ஊர்களில் பாத்தீங்கன்னா மாஷா அல்லாஹ் விருந்தினர்களை கண்ணியப்படுத்த அங்க போய் கத்துக்கணும். நம்ம எப்படி விருந்தாலே சாதாரண சாப்பாடா தான் இருக்கும், அவ்வளவு கண்ணியமா, அவ்வளவு அழகாத பரிமாறுவாங்க, அவ்வளவு அழகாத எடுத்து வைப்பாங்க, விருந்தினர்களை தாராளமா சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி பண்ணுவாங்க இந்த ஊர்களில் விருந்தளிக்கிறதுல. அதே மாதிரி ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த வடார்காடு மாவட்டம், அடுத்து பாத்தீங்கன்னா பழைய தஞ்சாவூர் மாவட்டம். தஞ்சாவூர் மாவட்டத்தில் மாஷா அல்லாஹ் ஓரளவு அந்த விருந்து உபசரிப்பு நல்லா இருக்கும். விருந்து உபசரிப்புல மோசமான ஊர் எந்த ஊர் பாத்தீங்கன்னா, நான் பிறந்த திருநெல்வேலி மாவட்டம், நான் பிறந்த திருநெல்வேலி மாவட்டம் விருந்து உபசரிப்பு மோசமான ஊர், மற்ற ஊர்ல கம்பேர் பண்ணும் போது. ஏன்னா அங்க சாப்பாடு போறது பெரிய விஷயம் இல்ல, நம்ம இன்னைக்கு கல்யாண வீடுகளில் சாப்பாடு போடுறோமே, முதல் சாப்பாடு கரியோட, ரெண்டாவது சாப்பாடு கறி இல்லாம, இது என்ன மண்ணங்கட்டி விருந்து? முதல் சாப்பாடு கரியோட, ரெண்டாவது சாப்பாடு கறியில சாப்பாடு போடுப்பா, என்ன பிச்சையா போடுறீங்க, தர்மமா போடுறோம் இல்லங்க, எங்க பட்ஜெட் தாங்காது, பட்ஜெட் தாங்காது, 5000 பேர் பையன் கூப்பிடுறீங்க, 50 பேர் கூப்பிடுங்க, 100 பேர் கூப்பிடுங்க, அந்த 100 பேர் நல்ல கண்ணியமான முறையில் அவங்களை கௌரவப்படுத்துங்க. ஏன்னா பிச்சைக்கார மாதிரி ஒரு சாத்துடன் இருக்க பின்னாடி சேர பிடிச்சி ஆடிட்டே நிப்பான், மியூசிக்கல் சேர் மாதிரி. இது என்ன விருந்து? இது என்ன விருந்து? இது தர்மம், இது பிச்சை. இது அல்லது பஃபேங்கிற பேர்ல நிக்க வச்சு, வரிசையா நிக்க வச்சு, கையில தட்டேந்து விட்டு பிச்சைக்கார மாதிரி மிஸ்கின் மாதிரி தட்டேந்திட்டே போ அப்படின்னு சொல்றது, இதெல்லாம் விருந்தில கண்ணியப்படுத்தக்கூடிய முறை அல்ல. விருந்தினர்கள் ரசூலா சொல்றாங்க, அவ்வளவு அழகா, அவ்வளவு அழகா கண்ணியப்படுத்தணும். சஹாபிகளுடைய ஒரு அற்புதமான சம்பவம் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டு, அவங்க ராத்திரில ஒரு விருந்தாளி வந்துடுறாங்க, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சபைக்கு பள்ளிவாசலுக்கு ராத்திரி ஒரு விருந்தாளி வந்துறாங்க. ரசூலுல்லாஹி வீட்ல ஒண்ணுமே இல்ல. ரசூலுல்லாஹி சஹாபாக்களை பார்த்து கேக்குறாங்க, உங்க நீ யாராவது இந்த விருந்தாளியை கண்ணியப்படுத்துறீங்களா, கூட்டி போறீங்களா அப்படின்றாங்க. ஒரு சஹாபி யார சொல்ல, நான் கூட்டிட்டு போயிடுறாங்க. வீட்டுக்கு போய் பாக்குறாங்க, அவங்க வீட்டுல ஒண்ணுமே இல்ல. அவங்க வீட்டுல ஒண்ணுமே இல்ல. அந்தமா மூஞ்சியை முறையும் காட்டுது, என்ன இது கேட்காம நீ பாட்டு கூட்டு வந்துட்டீங்க, உங்களுக்கு மட்டும் தான் கொஞ்சோண்டு சாப்பாடு வச்சிருக்கிறேன், பிள்ளைங்களை கூட கொடுக்காம நீ மட்டும் விருந்தாளி கூட்டு வந்துட்டீங்க. சரி ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்ல, விருந்தாளி முன்னாடி காட்டிக்காத, நீ வந்து நான் சொல்ற மாதிரி செய்யி அப்படின்னு சொல்லி கணவன் மனைவி செய்ய சூழ்ச்சி பண்றாங்க. என்ன சூழ்ச்சி, விருந்தாளியை விரட்டுறதுக்கு இல்ல, கண்ணியப்படுத்துறதுக்கு சொல்றாங்க. நீ அடுப்புல சமைக்கிற மாதிரி ஏதாவது பாவலா பண்ணு, குழந்தைங்களுக்கு அதை காட்டு, சமைச்சிட்டு சொல்லு, குழந்தைங்க அப்படியே தூங்கிட்டோம், நான் அந்த இருக்கிற சாப்பாடு கொண்டு வந்து வை, நானும் விருந்தாளி உட்காடுறோம், சாப்பிட ஆரம்பிக்கிற நேரத்தில் நீ விளக்க சரி செய்யற மாதிரி இப்ப இருட்டாக்கி விட்டு அணைச்சு விட்டுரு, நான் சாப்பிட்ற மாதிரி ஒரு பாவலா கட்டிட்டு இருக்கிறேன், அவர் நான் சாப்பிட்றேன் அவர் நல்லா சாப்பிட்டு, இப்படி கணவன் மனைவி பிளான் பண்ணி ஏதோ அந்த விருந்தாளியே அது வந்து நல்லபடியாக சாப்பாடு வச்சு அனுப்பிச்சு விட்டுறாங்க. முடிஞ்சிச்சு. மறுநாள் காலையில ஃபஜருக்கு வர்றாங்க அந்த சஹாபி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பள்ளியாசல் மஸ்ஜித் நபவிக்கு. தொழுது முடிச்ச ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, மா ஃபஅல பி தைஃபிக், என்னப்பா விருந்தாளி எப்படி நடந்துகிட்டேன் அப்படின்னா, இவரு கையும் காலையும் அடிப்பு சடற ரசூல்லா அனுப்புற விருந்தாளி, ஏதாவது ரசூலோட போட்டுக்கிட்டு கொடுத்துறாரு போல தெரியுது அப்படின்னு சொல்லி அப்படி அடுக்கிட்டு நிக்கிறாரு. ரசூல்லா என்னப்பா பண்ண சொல்லுப்பா அப்படிங்கிறாங்க. இல்லையா ரசூல்லா, அது உன்னிலப்பா அல்ல, அவன கண்ணியப்படுத்தி ஆயத்திருக்கிறான், யூசி இருநாளா அன்பசியும் உலவு காணவியும் ஹசாசா, கியாமத்து நாள் வரை வரக்கூடிய மக்கள் உன்னுடைய வீட்டில் இரவு நடந்த சம்பவத்தை பத்தி பேசணுங்கிறதுக்காண்டி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், என்னென்று தங்கள் வறுமையிலே உழண்டாலும் தங்கள் வீட்டு விருந்தினர்களை அவர்கள் கண்ணியப்படுத்த தவறுவதில்லை. அவர்கள் வறுமையில உழண்டாலும் அவங்க விருந்தாளியை கண்ணியப்படுத்த தயங்க மாட்டாங்க, அல்லாஹ் உன புகழ்த்தாப்பா அப்படின்னு ரசூலா சொன்னாங்க. அந்த மாதிரி சஹாபாக்கள் இஸ்லாம் என்பது விருந்தினர்களை கௌரவிப்பது, அப்படி கண்ணியப்படுத்துது. ஆனா இன்னைக்கு நம்மள்ட்ட அந்த சுண்ணத்தை இல்லாம போயிடுச்சு. அதான் ரசூலா சொன்னாங்க, அவ்வளவு மண் அவாஃப விருந்தாளிகளை கண்ணியப்படுத்தியதில் மிக மிக முதலானவர் அதரத் இப்ராஹிம் அலை சலாத்து வலாம் அவங்க. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை மன் அக்கரமுன்னாஸ் மக்களிலே கண்ணியமானவர் யார் அப்படின்னு கேட்கும்போது ரசூலா சொன்னாங்க, யூசுஃப் இப்னு யாக்கூப் இப்னு இஸ்ஹாக் இப்னு இப்ராஹிம், இவங்க தான் கண்ணியமானவர் அப்படின்னாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அவங்களுடைய மகன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், அவங்களுடைய மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அவங்களுடைய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், இவர்கள் தான் கண்ணியமான வம்சத்துக்கு சொந்தக்காரர்கள், பரம்பரைக்கு சொந்தக்காரங்க அப்படின்னாங்க. காரணம் என்னன்னு சொன்னா, அவர்கள் கண்ணியங்கிற அந்தஸ்து அல்லாஹ் ஏன் அந்த பரம்பரைக்கே கொடுத்தா அப்படின்னு சொன்னா, அதுல முதல் பரம்பரையான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் விருந்தினர்களை கண்ணியப்படுத்துறதுனால. ஹயர், இந்த மாதிரி நற்குணங்களை கொண்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இப்படி போயிட்டு இருக்கும்போது, இதுவரை காஃபிர்களுக்கு மத்தியில் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை தாவா எல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. கடைசியா பார்த்தா ரெண்டு கல்யாணம் பண்ணிட்டாங்க இல்லையா, குடும்பத்துல பிரச்சனை வந்துச்சு. யார் யாருக்கு? சக்கலத்துக்கு மத்தியில பிரச்சனை வந்துச்சு. என்ன பிரச்சனை, என்ன ஆச்சு, நாளைக்கு பாப்பா அல்லாஹ் ரபுல் இந்த விஷயங்களை பேசணும் இந்த விஷயம் கேட்டுமா. சூரா முழுக்கு யாசின் அர் ரஹ்மான் வாக்கியா இதை ஓதுனா நன்மை என்ன? சூரா முழுக்கு தபாரக்கல்லதின் ஆரம்பிக்கிற சூரா முழுக்க ரசூலா சொல்றாங்க, நீங்க வாரம் வாரம் ஓதுங்க, தினந்தோறும் ஓதுங்க, உங்களுடைய கபூர்ல ஒளி ஏற்படும் நாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி யாசின் வந்து கல்புல் குர்ஆன், குர்ஆனுடைய கல்பு, அதை ஓதுங்க ரசூலா வலியுறுத்தி இருக்காங்க. அதே மாதிரி அர் ரஹ்மான் வாக்கியா, வாக்கியாவை சொல்ல சொன்னாங்க, வாக்கியா சூறாவே வளமையாக ஓதக்கூடியவருக்கு வந்து இரண தட்டுப்பாடு இருக்காது, ரிசுக்கு தட்டுப்பாடு இருக்காது, நாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால இந்த மாதிரி சிறப்புகளாக இருக்கனால இதெல்லாம் நம்ம ஓத கத்துக்கணும் இன்ஷாஅல்லாஹ். சவுதியில் ஜனாசா தொழில் ஒரு பக்கம் சலாம் கொடுக்கிறார்கள், இங்கு ரெண்டு பக்கம் சலாம் கொடுக்கிறோம், விளக்கவும் அதீஸ் ரெண்டு மாதிரி இருக்குது. ரசூலுல்லாஹ் ஒரு சலாம் சொல்லி நிறுத்திட்டாங்கன்றது, ரெண்டு சலாம் கொடுத்தாங்கன்றது. நாம எப்படி எந்த இமாமை ஃபாலோ பண்றோம் அந்த இமாம் ஃபாலோ பண்ணோம். நம்ம ஊர்ல தொழில் வச்சா ரெண்டு சலாம் கொடுக்கணும், சவுதியில் ஃபாலோ பண்ணா ஒரு இமாம் ஒரு சலாத்தை நிறுத்திங்க. இஸ்லாமிக் ஸ்டேட் பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? சொல்லியாச்சு இஸ்லாத்தில் இது நிறைய கேட்கறது, எல்லாம் போறாங்களா தெரியல. இஸ்லாத்தில் ஆறாவது தூணான ஹிஜ்ரத்தை அனைத்து முஸ்லீம்களும் தேவை. உதாரணம் ஈராக், ஷாம், பிரான்சில் இஸ்லாத்தை போதிப்பதும் வாழ்வில் நடைமுறைப்படுத்துவதும் மிகவும் கடினமாக உள்ளது. இதற்கு தீர்வு என்ன? பிரான்ஸ் இருந்து கேட்டிருக்காரு, நீங்க ஹிஜ்ரத் இந்தியாவுக்கு வந்திருக்க, இந்தியாவில் ராகத்தை ஃபாலோ பண்றோம், இந்த பாருங்க தராவி தொழுறோம், ஈஷா தொழுறோம், உட்காந்து பயான் கேட்கிறோம், விடிய விடிய யார் நம்மள வந்து வெளியில் துப்பாக்கி தாட்டி நிற்கிறாங்களா அரசுக்கார, ஏய் பயான் கேட்டாலும் சுட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா? அது வந்து இந்தியா நம்ம இஸ்லாத்தை முழுமையாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம், எந்த தடையில் அலமதுல்ல இது வரைக்கும் அல்லாஹ் கிருபையினால. தடைகளை ஏற்படுவதற்கு சைத்தானுக்கு எல்லா விதமான சூழ்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதை மறுக்க முடியாது. ஆனா இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால எல்லாரும் போய் ஈராக்கு ஷாமுக்கு போயிடுங்கடா, அங்க ஆல்ரெடி சாப்பாடு வழியில் அல்ல நல்லப்படுங்க, நம்மளும் அங்க போய் நமக்கு இங்க சாப்பாடு போடுவாங்க. அங்க அவங்க முதல்ல எஸ்டாப்ளிஷ் ஆகட்டும், அவங்க லெவல்ல பொருளாதார ரீதியா மத்த ரீதியாக எஸ்டாப்ளிஷ் ஆகட்டும், அப்புறம் மத்த பத்தி யோசிப்போம். பெண் குழந்தைகளுக்கு காது குத்தலாமா? ரெஃபரன்ஸ் புகாரி ஹதீஸில், சஹாபி பெண்மணியில் கம்மல் போடும் பழக்கம் உள்ளவர்கள் குறிப்பிடப்பட்டது. கூடுமா காது குத்துறாங்க? சஹாபாக்கள் காலத்துல இருந்து பெண்கள் காது குத்துறாங்கலாம் ஒண்ணும் கிடையாது, பட்டன் கம்மல் தான் போட்டிருந்தாங்க. காதுகளிலே அணிகலன்கள் அணிந்திருந்தாங்க. அப்படிதான் இருக்குது தவிர காது குத்தி அதுல உள்ள போட்டிருந்தாங்க அப்படிலாம் எந்த அதிசயம் கிடையாது. புகாரில் வரக்கூடிய அதிஸ் அவங்க மேல போட்டிருக்கலாம், பட்டன் கம்மல் போட்டிருக்கலாம், அல்லது காதுல எல்லாம் அணிஞ்சிருக்கலாம், ஏதா பண்ணிருக்கலாம். ஏன்னா ரசூலா சொல்லும் காதுகள் உள்ள நகைகளை அணிஞ்சு அவங்க சதக்கா பண்ணாங்க அப்படின்னு அதிசயம் வருது. அதனால காது குத்தி தான் போட்டாங்க, அப்படி எந்த கம்பல்சரி கிடையாது. காது குத்துறது முறையில்லை. ஏற்கனவே காது குத்திட்டாங்க, இப்ப நான் ஃபெவிக்கால் வச்சு அடைக்கலாமா அப்படின்னு கம்பல்சரி கிடையாது. அதுல கம்மல் பண்ணா போட்டுக்கலாம், தப்பு இல்லை. லுஹர் மற்றும் அசரின் இமாம் ஜமாத்துடன் தொழும்பொழுது நாம் அலஹம்து சூரா ஓத வேண்டுமா அல்லது அமைதியாக இருக்க வேண்டுமா? நல்லா புரிஞ்சுங்க, லுஹர் அசரன் இல்ல மக்ரிப் இஷாவா இருந்தாலும் சரி, எந்த ரக்காத்துகளிலே இமாம் சத்தமாக அலஹம்து சூரா ஓதுவாரோ அந்த ரக்காத்துகளிலே நாம் வந்து இமாம் ஓதது காது தாழ்த்தி கேட்கணும். அல்லாஹ் சொன்னா இதா குரியல் குர்ஆன் ஃபஸ்தமி உலகு அடிச்சுட்டு குர்ஆன் ஓதப்பட்டால் காது தாழ்த்தி கேளுங்க, அமைதியாக கேளுங்கிறான். எந்த ரக்காத்துல இமாம் மனசுக்குள்ள ஓதுவாரோ அந்த ரக்காத்துல நம்ம அலஹம்து சூரா ஓதிக்கணும். ஜும்மாவின் இரண்டாவது குத்துபாவில் ஆமீன் சத்தமா ஓத வேண்டுமா அல்லது மனதில் ஓத வேண்டுமா அப்படி எந்த கம்பல்சரி கிடையாது. மனசுல தான் சொல்லணும், சத்தமா தான் அப்படி கிடையாது. நீ சத்தமா ஆமீன் சொன்னாலும் சொல்லலாம், தப்பு கிடையாது துவாவில். அதனால ஜும்மாவுடைய குத்துபா பழகிடுமா அப்படி எந்த விஷயம் எதுவும் கிடையாது. பஸ்ஸில் நெடுந்தூர பயணம் சென்னை டு திருச்சி செல்லும் பொழுது வக்து டைம் வந்துவிட்டால் ஒது செய்யாமலே தொழலாமா? அதாவது அந்த மாதிரி நிர்பந்தமான நேரத்தில் உங்களுக்கு இறங்க முடியாது, பஸ் விட்டு இறங்க முடியாது. நான் என்ன கேட்கிறேன்டா, அப்படி நிர்பந்தமா பஸ்ல போயிட்டு இருக்கீங்க, இறங்க முடியாது, அவசரமா வயித்த கலக்கிடுச்சு, என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவோம்? அவசரம் வயிற்று கலக்கிட்டா என்ன பண்ணுவோம்? நேரம் டிரைவர் கழுத்தியா நிறுத்தியா இல்லையா சொல்லுவோமா இல்லையா? அப்ப அந்த முக்கியத்தோட தொழுகைக்கு இல்லையா, அந்த முக்கியத்தோட தொழுகைக்கு இல்லையா? தொழுகைன்னு சொன்னா நிறுத்த மாட்டாங்கண்ணா, வயிற்று வயிற்று வலிக்குது பாத்ரூம் போறேன் அப்படின்னு போய் சொல்லுங்க. அதனால வந்து ஒது செய்யாமலே தொழலாமா, உட்கார்ந்தபடியே தொழலாமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரயாண நேரத்தில் ஒட்டகத்தின் மீது உட்கார்ந்து தொழுதிருக்காங்க. எப்பன்னு சொன்னா எந்த பிரயா எந்த எந்த வாகனம் நம்ம கண்ட்ரோல்ல இல்லையோ அந்த மாதிரி வாகனம், நம்ம கண்ட்ரோல் உள்ள வாகனம். உதாரணமா ட்ரெயின் நம்ம கண்ட்ரோல்ல இல்ல, வேற என்ஜின் டிரைவரை போய் பிடிச்சி தேடி போக முடியாது, ட்ரெயின் நிறுத்த சொல்ல முடியாது, கம்மியை பிடிச்சி இழுக்கலாம், 1000 ரூபாய் 1500 ரூபாய் ஃபைன் கட்டி ஆகணும், இந்த மாதிரி பிரச்சனை அஃபென்ஸ் ஆயிடும் அது. அந்த மாதிரி அதே கார்ல போறோம், நம்ம கண்ட்ரோல் எங்க நிறுத்தி எங்க தொழுவலாம். கார்ல ஒரு பெட்ஷீட் ஒரு முசலா வச்சிருக்கீங்கன்னா தொழு நேரம் வந்துச்சுனா எங்கேயாவது ஓரமா நிறுத்துங்க, முசலா தெரியுங்க, அதெல்லாம் தோந்துட்டு போயிட்டே இருங்க, முடிஞ்சு போச்சு. அதனால வந்து ரசூலுல்லாஹ் இதுக்கெல்லாம் ரொம்ப அழகான வழிகளும் சொல்லி கொடுத்துருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிமார்களுக்கு வீட்டு வேலையில் உதவி செய்வார்கள். நிச்சயமா ரசூலுல்லாஹ் மனைவிமார்களுக்கு வீட்டு வேலையில் ரொம்ப உதவி செய்வாங்க. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா இதை பத்தி ரொம்ப சிலாய்ச்சி சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு வீட்டு வேலையில் ரசூலுல்லாஹ் எங்களுக்கு ரொம்ப உதவி பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. சேலரி இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு ஏதாவது துவா உள்ளதா? ஒழுங்கா வேலை செய்யுங்க, சேலரி தருவாங்க ஒழுங்கா. என் பெயர் தினேஷ், நான் புதிதாக இப்பொழுதுதான் நோன்பு வைத்திருக்கின்றேன். நான் சென்ற வாரம் பயானுக்கு வந்தேன். அப்பொழுது தாங்கள் அல்லாஹ் ஒருவரை மட்டுமே வணங்க வேண்டும் என்று சொன்னீர்கள். நமக்கு தெரியாமல் நன்மை படைத்தவர் அல்லாஹ்வாயினும் நமக்கு தெரிந்து உருவாக்கிய தம் தாய் தந்தை, ஆகவே அல்லாஹ்விற்கு அடுத்து நமது தாய் தந்தை வணங்குவது எவ்வகையில் குற்றம்? நல்ல கேள்வி, அற்புதமான கேள்வி. இதை உங்களுடைய கேள்வியை அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ் துஷ்ரிக் பில்லா, அல்லாஹ்வுக்கு எதையும் வைக்காத, ஒபில் வாலிதைனி இஹ்சானா, உன்னுடைய தாய் தந்தை இடத்துல நல்ல முறையில் நடந்து கொள். அல்லாஹ்க்கு அடுத்த அந்தஸ்து அல்லாஹ் குர்ஆன்ல கொடுக்குறான் தாய் தந்தையர். ஏன்னா உலகத்துல ஒரு மனிதன் பிறப்பதற்கு ரெண்டு காரணிகள், ஒன்னு சபபே லாஹிரி, இன்னொன்னு சபபே பாத்தினி. ஒன்று அந்தரங்க காரணம், இன்னொன்று பகிரங்க காரணம். உலகத்துல நாமெல்லாம் பிறக்கிறது பகிரங்க காரணம் பெற்றோர், அந்தரங்க காரணம் அல்லாஹ். அப்ப அல்லாஹ் சொல்றான், அல்லாவையும் பெற்றோரையும் ஒரே மாதிரி பார்க்காதீங்க, அல்லாஹ் வேற பெற்றோர் வேற. அல்லாஹ்க்கு அடுத்த அந்தஸ்து தான் பெற்றோருக்கு தவிர அல்லாஹ்வுக்கு இணையா கொண்டு போய் பெற்றோர் வைக்க கூடாது. அல்லாவுக்கு இணையா கொண்டு போய் பெற்றோர் வைக்க கூடாது, அல்லாவுக்கு அடுத்த அந்தஸ்து பெற்றோருக்கு. அப்ப அல்லாத்த எப்படி நடந்துக்கணும்? அல்லாஹ் துஷ்ரிக பில்லா, அவனுக்கு எதையும் இணையாக்க கூடாது, பெற்றோரா இருக்கட்டும் மத்தவங்களா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் அல்லாவுக்கு இணை வச்சிடக்கூடாது. ஒபில் வாலிதேன் யஹ்சானா, பெற்றோரிடத்துல அழகான முறை நடந்து கொள்ளுங்கள். அதுக்கு என்ன அழகான முறை? அவங்கள காலில் உள்ளதோ கையில உள்ளதோ அல்ல, அவர்களுடைய மனம் கோணாமல் நடப்பது, அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்யறது, அவங்க பேச்சு கேட்டு நடக்கிறது, அவங்க மனசை வருத்தப்படாமல் வேதனைப்படுத்தாமல் இருக்கிறது, குறிப்பா அவங்களுடைய வயசான காலத்தில் அவங்களுக்கு வேண்டிய எல்லா விதமான பணிவிடைகளையும் செய்யறது, அவங்களுடைய துவாவை பிரார்த்தனையை பெறுறது, இதுதான் பெற்றோர்கள் செய்ய வேண்டிய மரியாதை. அப்ப ஒத்த பெற்றோருக்கு எந்த மரியாதையும் செய்யறதுல அவங்கள வேதனைப்படுத்துறான், கஷ்டப்படுத்துறான், எல்லா துன்பம் படுத்துறான், வார வாரம் காலில் மட்டும் உண்டு போயிடுறான், இது சரியா இருக்குமா? காலில் மட்டும் உண்டா போதுமா? அம்மாக்கு மாத்திரை வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறான், அம்மா நீ தெய்வம் காலில் வந்துட்டு போறான், அப்பாவுக்கு வந்து ஒரு கஷ்டம் அந்த கஷ்டத்தில் ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறான், அப்பா நீ தெய்வம் காலில் வந்துட்டு போறான், என்ன பிரயோஜனம் அதனால? அப்ப காலில் உளுந்து கையில உளுந்து வணங்குவது என்பது மிகப்பெரும் பாவம். அவங்களுக்கு அல்லாவுக்கு அடுத்த அந்தஸ்து அவங்களுக்கு கொடுக்கணும், பெற்றோர் கொடுக்கணும், அல்லாவுடைய அடுத்த அந்தஸ்து பெற்றோர் கொடுக்கணும். அதான் அல்லா சொல்றான். குரானை அரபியில் தான் ஓத வேண்டுமா? அரபியில் ஓதினால் அர்த்தம் புரியவில்லை, அரபி தெரியாதவர்கள் தமிழில் படிக்கலாமா? நல்லா புரிஞ்சுக்கங்க, குரானை வந்து விளங்கணும், விளங்கி அமல் செய்யணும், அதுதான் முறை. ஆனால் விளங்காவிட்டாலும் நன்மை உண்டு என்ற ஒரே அந்தஸ்து குரானுக்கு மட்டும்தான். அதனால நீங்க அரபியில ஓதுனாலும் உங்களுக்கு விளங்காட்டாலும் ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை உண்டு குரானுக்கு. விளங்கி ஓதுங்க, இன்னும் அதிகமான நன்மை கிடைக்கும். என்னங்க இது, சில அமைப்பு பேரை எழுதிட்டு அடிச்சிருக்காரு. சில அமைப்பை சேர்ந்தவர்கள் தக்பீர் கட்டி தொழும் பொழுது அருகில் தொழுபவருக்கு இடையூறு ஏற்படுகிறது. உயர்த்தி தக்பீர் கட்டது, பக்கத்தில் கை இடிக்கிறது, காலை அகற்றி நிற்பது, கால் மேல் கால் படுகிறது. இதை பற்றி அவர்களிடம் கேட்டால் சைத்தான் நடுவில் நிற்பான், அதான் ஒட்டி நிற்கிறோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் அவர்கள் கால் நடுவில் கீழ் உள்ள என்னது நடுவில் உட்கார மாட்டானா? இதற்கு அறிவுரை சொல்லும், தயவுசெய்து இடையூறு தர வேண்டாம் என்று சொல்லுங்கள். பிரிண்ட் எடுத்து எங்க பிரிண்ட் எடுத்தான்னு தெரியல. அதாவது தக்பீர் சில பேர் பாக்குறோம்ல, அதாவது தக்பீர் அல்லாஹ் ரசூலுல்லாஹ் வந்து சஃபு இணைஞ்சு நிக்க சொல்றாங்க, வாஸ்தவம் தான், இணைஞ்சு நிக்கணும். அது இணைஞ்சு நிக்கணும்னா எல்லாரும் இணைஞ்சு நிக்கணும். நம்ம உதாரணம் இப்ப நிக்கிறோம், நமக்கு பக்கத்துல ஒருத்தர் இணையாம நிக்கிறாருன்னா அவரை சொல்ல போய் கொஞ்சம் இறங்கி நிக்க அப்படின்னு சொல்லி, இல்ல நாம அவரு பத்தி இணைஞ்சு நிக்கணும். இந்த பக்கம் ஒரு அரை அடி கேப் இருக்கும், இந்த பக்கம் ஒரு அரை அடி கேப் இருக்கும். இவன் அவங்களோட இணையத்துக்கு பதிலா இவன் என்ன பண்ணுவான், காலை இப்படி தூக்கி வச்சுப்பான், இப்படி ஒரு காலை இப்படி ஒரு காலை வச்சிருமா வச்சு நிப்பான் அகட்டிக்கிட்டு. தக்பீர் அப்படி பாத்தீங்கன்னா அப்படி பார்த்தா அப்படி கர்ச்சிப் எடுத்து போடும், செல்போன் எடுத்து டமான் போடும், அப்படி ஏதோ அல்லாட்ட வரியா ஒண்டி கொண்டி போட்டு பாப்போம் வரியா அப்படிங்கிற மாதிரி அப்படி காலை அகட்டிக்கிட்டு அப்படி தக்பீர் கட்டுறது ஸ்டைல் எல்லாம் பார்த்தா அல்லாட்ட ஏதோ சண்டை போட வந்த மாதிரி தெரியாம, அவன் அல்லாட்ட சண்டை போட வரல, அல்லாட்ட அல்லாஹ் தொழுவந்த மக்கள் சண்டை போட வர்றான். வீம்புக்கு நாள அவங்க காலை வந்து இடிக்கிறது, காலை இடிப்பான் சில பேர். ஏன்னா ரசூல காலை ஒட்டிச்சே, காலை ஒட்டி நிக்க சொன்னாண்டா, நீ இணைஞ்சு நிக்கணும் அவங்களோட. இந்த பக்கம் நிக்கிற பேர் கொஞ்சம் நெருங்கிவாங்க, நெருங்கி இல்லைங்க அப்படின்னு சொல்லணும். அதை விட்டுட்டு இந்த பக்கம் அரடி எந்த பக்கம் அரடி கேப் வச்சுக்கிட்டு நீ காலை கொண்டு இப்படி வச்சா இது வந்து அடுத்தவங்க டிஸ்டர்ப் பண்றது. அந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்றவங்களும் நாம தொழுது முடிச்ச உடனே என்ன பண்ணுங்க, தொழுது முடிச்ச உடனே யாழ்லா இவனுக்கு ஹிதாயத்தை கூடலா அப்படின்னு துவா செய்யுங்க. அவரோட சண்டைக்கு போகாதீங்க, வம்புக்கு போகாதீங்க, அந்த மாதிரி பண்றவன்ட்ட யாழ்லா இவனுக்கு நல்ல புத்தியை கூடலா, இவனுக்கு ஹிதாயத்தை கூடலா அப்படின்னு துவா செய்யுங்க. ஷேர் மார்க்கெட் பிசினஸில் பிசினஸ் பங்கு சந்தை ஹலாலாக ஹராமா? தயவுசெய்து முழு விளக்கம் அளிக்கவும். ஏனென்றால் 2011 வருடம் முன்பு கம்ப்யூட்டர் மற்றும் இன்டர்நெட் இவைகளை மாற்றி மாற்றி ஹலால் இல்லை ஹராம் என்று சொல்லி வந்தனால் இப்பொழுது அனைவர் கையிலும் ஆண்ட்ராய்டு மொபைல் மற்றும் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர், இன்னும் பல இப்போது அனைவரும் முற்றும் மற்றும் அனைத்து சோழனையும் பயன்படுத்துகின்றனர். விளக்கம் அளிக்கவும். ஷேர் மார்க்கெட் பிசினஸ் பற்றி ட்ரைனிங் கொடுப்பது ஹலால் ஹராமா? யார் வந்து கம்ப்யூட்டர் ஹராம்னு யார் சொன்னது, இன்டர்நெட் ஹராம் யார் சொன்னது? யாருமே சொல்லல இன்டர்நெட்ல ஹராம்னு சொல்லி, கம்ப்யூட்டர் ஹராம் யார் சொன்னது? இவரா தப்பா புரிஞ்சிருக்காரு, இன்டர்நெட் ஹராம் இன்டர்நெட் கம்ப்யூட்டர் ஹராம்னு சொன்னாங்களா? இப்ப எல்லாரும் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றாங்க, எல்லாரும் ஹராம் சொல்றாங்க. இன்னைக்கும் சொல்றோம் இன்டர்நெட்டை முறையா பயன்படுத்தினா அது நல்ல விஷயம், தப்பா பயன்படுத்தினா ஹராமு. கத்தி மாதிரி தான், கத்தியை வச்சு பழத்தை அறுத்தா ஹலால், கழுத்து அறுத்தா ஹராமு. அது டிவியா இருக்கட்டும், ரேடியோவா இருக்கட்டும், இன்டர்நெட்டா இருக்கட்டும், இமெயிலா இருக்கட்டும், ஃபேஸ்புக்கா இருக்கும், வாட்ஸ்அப்பா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஒரே சட்டம் தான். நல்ல விஷயங்கள் பயன்படுத்தினா நன்மை, பாவத்துக்கு பயன்படுத்தினா ஹராம். அதனால அன்னைக்கு அப்படி ஹலால் சொன்னாங்க, இன்னைக்கு ஹராம்னு சொல்றாங்க, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ஹயர் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டீட்டெயிலாக ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கோம். நீங்கள் மக்கா மஸ்ஜித் டாட் காம் வெப்சைட்ல பாருங்க, ஷேர் மார்க்கெட் நடத்த, ஷேர் மார்க்கெட் நடத்தாலே உங்களுக்கு அதில் பதில் கிடைக்கும். ஷேர் மார்க்கெட்டை பற்றி, ஷேர் மார்க்கெட் தாராளமாக பண்ணலாம், ஆனால் இஸ்லாமிய ஷரியத்துக்கு உட்பட்டு சில நிபந்தனைகள். என்ன நிபந்தனை? அதில் முஷாரக்கா முதாரபாங்கிற சிஸ்டம்லாம் இருக்குது. இதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுனா நேரில் வாங்க, நான் விவரமாக சொல்கிறேன் சார் உங்களுக்கு. நபிகள் பெருமானார் வாரிசுகளில் வந்த அழகான சிறுவன் இந்த சிறுவனே, இவ்வளவு அழகு என்றால் மசாஹ் அல்லா நபிகள் அதை இருந்திருப்பார்கள். இந்த நியூஸ் ஃபேஸ்புக்கில் பரவாயில்ல. இது என்ன தயவுசெய்து இந்த மாதிரி சில்லி கொஸ்டின்லாம் கேட்டுட்டு இருக்காதிங்க. இந்த மாதிரி ஃபேஸ்புக்கில் உள்ள ஏதோ ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டு இந்த பையன் ரொம்ப அழகா இருக்கானா, ரசூலா எவ்வளவு அழகா இருந்திருப்பாங்களா அப்படின்னு சொல்லி பைத்தியகாரத்தனமான கேள்விகள் நேரத்தை வீணாக்காதீங்க. இன் மை ஆபீஸ் தர் இஸ் ஒன்லி வெஸ்டர்ன் டாய்லெட், ஸோ ஐ குட் நாட் சிட் இன் பிளே, இட்ஸ் அகெயின் சுண்ணா, வாட் கேன் ஐ டூ? வெஸ்டர்ன் டாய்லெட்ல உட்கார்றது அகெயின் சுண்ணான்னு யார் சொன்னது? முதல்ல வெஸ்டர்ன் டாய்லெட் உட்கார்ந்து பாத்ரூம் போறது சுண்ணத்துக்கு எதிரானது யார் சொன்னது? அங்க அதுல மேலேயே நான் முஸ்லீம் வந்து ஒரு பொதுவான காமன் டாய்லெட்ல வந்து நான் முஸ்லீம் நின்று ஒன்று கடிச்சிருப்பாங்க, அதுல பூரா சிறுநீர் பட்டிருக்கும், நம்ம அதுல போய் உட்காந்தோம்னு அசிங்கம் பண்ணிக்கலாம். முதல்ல தண்ணியை ஊற்றி சுத்தமா கழுவுங்க, கழுவிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் தொடங்க, தொடச்சு அதுக்கப்புறம் உட்காந்து பண்ணுங்க, தப்பு கிடையாது. அதனால அப்படி செஷன் பேப்பர் வெஸ்டர்ன் டாய்லெட் உட்காந்து ஹராம சுண்ணத்துக்கு எதிரானதும் ஒண்ணும் கிடையாது. ஐ ஹவ் டவுன்லோட் ஏ குரான் இன் மை போன், ஐ யூஸ் ரிசைட் இட் இன் மை ஆஃபீஸ், ஒயில் ரிசைட்டிங் இட் ஐ ஆம் வேரிங் மை ஷூஸ், இஸ் நாட் ஓகே? அதெல்லாம் தப்பு கிடையாதுங்க. ஷூ அணிஞ்சிட்டு குரான் ஊது கேட்கலாமாங்கிறது கேட்கலாம், தப்பு கிடையாது. கண்ணியத்தோட கேட்கணும் அவ்வளவுதான். கணவன் மனைவியின் போட்டோக்களை ரூம்களில் மாட்டலாமா? போட்டோ மாட்டது ஹராம். ரசூலா சொன்னாங்க எந்த வீடுகளில் போட்டோ இருக்குதோ அந்த வீடுகளில் வந்து ரஹமத்துடைய மலக்கு மாதிரி வரமாட்டான்னு சொல்றாங்க. அதனால கணவன் மனைவி போட்டோ மாட்டக்கூடாது. உண்மையிலே வரி விலக்குக்காக மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்யலாமா? மியூச்சுவல் ஃபண்டுங்கிறதே ஹராமுங்க. அது வந்து மியூச்சுவல் ஃபண்டுங்கிறதே வட்டியை அடிப்படையாக கொண்டது, அதை முதலீடு செய்யக்கூடாது. அதனால வரி விலக்கு கிடைக்கதே அப்போ செய்யக்கூடாது. நூ அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரலாற்றில் அவருடைய மனைவியும் காபிராக இருந்ததா கேள்விப்பட்டிருக்கிறேன், இது உண்மையா? உண்மைதான். நூ அலைஹிஸ்ஸலாத்தின் மனைவியும் முஸ்லீம் கிடையாது. நூ நபி கப்பல் மலை அடிவாரத்தில் நின்ற பிறகு, மலையும் நின்ற பிறகு ஒரு மூதாட்டியும் அவருடைய வீடும் அப்படியே இருந்தது என்று சொல்கிறார்கள். அதை பற்றி கேட்கலாம். அந்த மூதாட்டி யாருன்னு கேட்டுவாங்க, அப்படிலாம் எந்த அதிசயம் கிடையாது. மதுகபுகளை பின்பற்றி இருந்தால் பிரிவினை ஏற்படாது என்கிறார்கள். நமக்கு எது கடமை நமக்கு எது கடமை ஒரு குறிப்பிட்ட மதுவை முழுமையாக பின்பற்றுறதா அல்லது சலபிகள் சொல்றவாறு எது எல்லாத்துக்கும் ஹதீஸ்களை பார்த்து நாமே கற்றுக்கொள்வதா மதுகவல் தான் பெஸ்ட் என்றால் எந்த மதுவை பின்பற்ற தெளிவாக இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியான வழியாக இருக்கும் என்று கூறுங்கள். ஏற்கனவே மதுவை பத்தி டீட்டெயிலா சொல்லியாச்சு, தெளிவா சொல்லியாச்சு இதை பத்தி டீட்டெயிலா. அரை டி ஷர்ட் அணிந்து தொழலாமா, தொழுகை கூடுமா? தொழலாம், தப்பு இல்லை. சிலர் தொழும் பொழுது ஆள் காட்டி, அதாவது நல்லது இல்லை. அல்லாட்ட போகும்போது அல்லா சொன்ன குது சீனத்துக்கும் இந்த புள்ளி மஸ்ஜித், நீங்கள் தொழுகைக்கு செல்லும் பொழுது கண்ணியமான உடை அணிந்து செல்லுங்கள் அப்படிங்கிறான். அதனால எப்போ பள்ளிக்கு வரும்போது முக்காட் அவசர் போட்டுக்கிட்டு அரை டி ஷர்ட் போட்டுக்கிட்டு இப்படியே வர்றதுங்கிறது கண்ணியம் அல்ல. சரி, அதான் போட்டு வந்துட்டோம், தொழுகலாமா? தொழுல தப்பு இல்லை, தொழுக கூடியும். சில தொழும் பொழுது ஆள் காட்டியவர்களை ஆட்டுகிறார்கள் எதற்காக, ஆட்டவங்களை போய் கேளுங்க. காலை விரித்து வைத்து அடுத்தவர்கள் டிஸ்டர்ப் பண்ணுவது எதற்காக, அவங்கள்ட்ட போய் கேளுங்க. சமையல் தொழில் புரிபவர்கள் கோயிலில் கிடா வெட்டும் திருவிழாக்களில் சமையல் பணி செய்யலாமா? அதாவது அல்லாஹ் சொன்னான், நன்மைக்கும் தக்வாவுக்கு உதவி செய்யுங்கள், பாவத்திற்கும் அழிச்சாட்டுக்கும் உதவி செய்யாதீர்கள். ஒரு கோயில திருவிழா நடக்குது, திருவிழா நடக்கும் போது சமையல்கார கூப்பிடுறாங்க, கோயில் நீங்க சமைக்கிறாங்க, செய்யக்கூடாது. அது கோயில் திருவிழாவுக்கு வர்றவங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய உதவி, அந்த உதவி கூடாது. இது எப்படினா கோயில் வாசல்ல தேங்காய் பழம், இவர் தேங்காய் பழம் கடை தான் வச்சிருக்காரு, ஆனா யார் கடையில வச்சிருக்காரு? கோயில் வாசல்ல வச்சிருக்காரு. சிக்கன் 65 வியாபாரம் பண்றாரு, சாராய கடை வாசல்ல சொல்ல புரியுதா? சிக்கன் 65 ஹலால் தான், சாராய கடை வாசல்ல பண்றது ஹராம். தேங்காய் பழம் வியாபாரம் பண்ணலாம், பூ வியாபாரம் பண்ணலாம், அது கோயில் வாசல்ல பண்றது ஹராம. அதே மாதிரிதான் சமையல் தொழில் ஹலால் தான், அது நீங்க கோயில் திருவிழாக்கு பண்றது ஹராம, கூடாது. தராவி தொழுகை எத்தனை ரக்காத்து, 8 அல்லது 20 வரலையே பாத்துட்டு இருந்தேன். தராவி தொழுகை ஜமாத்தாக படிக்க வைத்தாரா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ஜமாத்தாக தராவி தொழுகை நடக்கவில்லை என்றால் என்று நான் கேள்விப்பட்டுள்ளேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 ரக்காத் தனிப்பட்ட முறையாக தொழுதான் நான் கேள்விப்பட்டுள்ளேன். எனக்கு குழப்பமாக இருக்கிறது. குழப்பம்தான் குழப்பவர்களுடைய வேலை, நீங்க குழப்பிட்டீங்க, நல்லா புரிஞ்சுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 8 ரக்காத்துங்கிறவங்களுக்கு ஒரே ஆதாரம், பெரிய ஆதாரம் என்னன்னா புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். என்ன வருது? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் ரமலானிலும் ரமலான் அல்லாத காலங்களிலும் 11 ரக்காத்துக்கு மேல் தொழுதில்லை. ரமலானில் ரமலான் அல்லாத காலங்களிலும் இது எப்படி தராவிக்கு பொருந்தும்? அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த ஹதீஸ்ல எங்க இஷாவுக்கு பிறகு 8 ரக்காத்து ரசூலுல்லாஹ் தொழுதா இருக்குது? அது ரமலான்ல மட்டும் தொழுதா எங்க இருக்குது? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லக்கூடிய ஹதீஸ் ரமலானிலும் ரமலான் அல்லாத காலங்களிலும் தஹஜ்ஜுதுக்காண்டி சொல்லப்பட்டது. அது தெளிவா பச்சை பிள்ளைக்கு தெரியும். இந்த ஹதீஸ் வச்சுட்டு 8 ரக்காத்தான் நல்லா புரிஞ்சுக்கங்க. 20 ரக்காத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல தொழுதிருக்காங்க, ரசூலுல்லாஹ் காலத்திலேயே தொழுதிருக்காங்க. சில ஹதீஸ்கள் இருக்குது, 8 ரக்காத்து ரசூலுல்லாஹ் பெருமாள் 8 ரக்காத்து தொழுதிருக்காங்க, 11 ரக்காத்து தொழுதிருக்காங்க, 13 ரக்காத்து தொழுதிருக்கான்னு வருது. இதெல்லாம் பெரும்பாலும் தஹஜ்ஜு சம்பந்தப்பட்டது. 20 ரக்காத் தொழுவதற்கு பெரிய ஆதாரம் என்னன்னு சொன்னா, நல்லா புரிஞ்சுங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்தே ட்ரெடிஷனலா அப்படியே மாறாம இபாதத் நடக்கிறது ரெண்டு இடம், ஒன்னு காபத்துல்லாஹ், இன்னொன்னு மஸ்ஜித் நபவி. இந்த காபத்துல அதுதான் உலகம் முழுவதும் 5 வேலை பாங்கு தான், ஆனா காபத்துல மஸ்ஜித் நபவியில 6 வேலை பாங்கு. எதுக்கு சேர்த்துங்க? தஹஜ்ஜு தொழுகைக்கு சேர்த்து. ஏன்னா ரசூலுல்லாஹி காலத்துல நடைமுறை இருந்துச்சுங்கிறனால அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் காபத்துல்லாஹி மஸ்ஜித் நபவிலையும் ரசூலுல்லாஹி காலத்துல இருந்தே உள்ள ட்ரெடிஷனல். அதனாலதான் இன்னைக்கு நீங்க மக்காலே மதினால பாத்தீங்கன்னா மஸ்ஜித் நபவிலையும் காபத்துல்லாஹி மட்டும் 20 ரக்காத்து, மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்திலே இருக்கும் ஒரு பள்ளிவாசல் அங்கே 8 ரக்காத்து சொல்லுவாங்க, காபத்துல பக்கத்துல ஒரு பள்ளியாசர் இருக்கு அங்க 8 ரக்காத்து சொல்லுவாங்க. ஆனா மஸ்ஜித் நபவியில காபத்துல்லாஹி மட்டும் 20 ரக்காத்து சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹி காலத்துல இருந்தே அது ட்ரெடிஷனா இருக்குதுங்கிறதுனாலதான் இதுதான் பெரிய ஆதாரம். இல்ல இல்ல, அப்படி ரசூலுல்லாஹி காலத்திலிருந்து 20 ரக்காத்துலாம் கிடையாது, ரசூலுல்லாஹி காலத்துல 8 ரக்காத்தா இருந்துச்சு காபத்துல மஸ்ஜித் நபியிலையும். இடையில வந்த ஒருத்தர் தான் அதை மாத்திட்டாருன்னா அது யாருன்னு சொல்லுங்க? யார் மாத்தனான்னு சொல்லட்டும். இவர் காலத்துல தான் மாத்திட்டாங்க, இந்த வருஷம் தான் மாறிச்சு அப்படிங்கிற ஆதாரத்தோட சொல்லட்டும். அதனால நல்லா புரிஞ்சு எல்லாத்துக்கும் மேல சொல்றேன், ரசூலுல்லாஹி மன் காம ரமலான ஈமானம் இஹ்திசாபன், யார் ரமலானுடைய இரவுகளிலே நன்மையை நாடி நின்று வணங்குகிறாரோ அவருடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படும். நீங்க கணக்கு பார்த்து 8 ரக்காத்தா 20 ரக்காத்தான் கணக்கு பாத்தீங்கன்னா அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரியும் கணக்கு பார்த்துருவான், அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரியும் கணக்கு பார்த்துருவான். நீங்க அதிகமா ரசூலுல்லாஹி சொல்ற மாதிரி அதிகமா நின்று வணங்குனீங்கன்னா ரப்புல் ஆலமீன் அதிகமா சொல்லுவான். ரெண்டாவது இன்னொன்னு சொல்லுவேன், இந்த 8 ரக்காத் தொழுகிறவங்க இதுதான் சுண்ணத்து அப்படிங்கிற எண்ணத்துல தொழுகிறவங்க கொஞ்சம் பேர் தான், பெரும்பாலும் சோம்பேறித்தனம். 8 ரக்காத்து ரொம்ப ஆகத்து ஜாலியா தொழுது போயிடலாம், இதெல்லாம் 20 ரக்காத்து முட்டு யாருக்கு 20 ரக்காத்து இருக்குது? 8 ரக்காத்து உட்கார்ந்த ராகத்தா, இது சோம்பேறித்தனம். 8 ரக்காத்தா சுன்னத்து, 20 ரக்காத்து பிதாத்து அப்படின்னு தொழுகிற ரொம்ப ரொம்ப குறைவு. அவர்களோட எண்ணம் 20 ரக்காத்து பிதாத் என்ற 20 ரக்காத்து தொழுவது பிதாத் என்றால் 8 ரக்காத்து தொழுவது பிதாத்து தான். தராவி 8 ரக்காத்து எந்த ஆதாரமும் கிடையாது. நன்மையை நாடி தொழுவுங்கப்பா, நன்மை நாடி நில்லுங்க ஈமானோட நில்லுங்க நன்மை நாடி நில்லுங்க எவ்வளவு நன்மை வேணும் ஆசைப்படுத்துறோம்ங்க ரமலான் இரவுகளிலே அவங்களுடைய முன் சென்ற பாவங்கள மன்னிக்கப்படும்ன்றாங்க ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லும் பொழுது நம்ம ரசூலுல்லாஹ்வோட ரொம்ப அதிக படிச்சவங்க அதிக பிரசங்கில நாம அதனால இல்ல இல்ல எட்டு ரகத்துல தான் போதுமானது எங்கேயுமே ரசூலுல்லாஹ் சொல்லல தராவியில ரமலான்ல எட்டு ரகத் மட்டும் தான் தொழணும் எங்கேயுமே சொல்லல இந்த ஹதீஸ் கிடையாது ஆடு மாடு அறுக்கும் பொழுது அதன் வயிற்றில் சினை குட்டி இருந்தால் அதையும் அறுத்தால் சாப்பிட வேண்டுமா நாம் முறிப்பதற்குள் வயிற்றில் இருக்கும் குட்டி இறந்து விட்டால் என்ன செய்ய வேண்டும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க தாயை அறுப்பதே குட்டியை அறுப்பதற்கு போதுமானது அப்படின்றாங்க அதனால அது இறந்தாலும் சாப்பிடலாம் தப்பு கிடையாது ஷீரடி சாய்பாபா முஸ்லீம் என்று சில சொல்கிறார்கள் அதற்கு ஆதாரம் கேட்டால் சொல்வதும் இல்லை அவரை வணங்கும் மக்களிடத்தில் நான் எதை சொல்லி தாவா செய்வது அவசியம் பதில் சொல்லவும் அதான் ஒரே வார்த்தை சொல்லுங்க கடவுள்னா ஏமா செத்து போயிட்டாரு காலமான கடவுள் ஏன் காலமானார் கடவுள் சாய்பாபா கடவுள்னாக்க இப்படி காலமானாரு ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சு இப்ராஹிம் சொன்ன மாதிரிதான் அதாவது மறைஞ்சு போறது எப்படி எனக்கு தெய்வமா இருக்க முடியும் சூரியனும் சந்திரனும் மறைஞ்சு போனா எனக்கு எப்படி தெய்வமா இருக்க முடியும் இப்ராஹிம் கேட்டாங்க அதே மாதிரிதான் இங்க நம்ம பெரிய நல்ல பெரிய ஆதார பூர்வமா அப்படியே வாதத்திரம் ஒண்ணுமே தேவையில்லை உங்களுடைய உள்ளத்துல கவலையோடு தாவா செய்வோம் அல்லாஹ் அதுல அசர கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ் நான் சுடுதண்ணீர் குடிக்கும் வழக்கம் உள்ளவன் தராவி தொலைக்கு வரும்போது வீட்டிலிருந்து கொதிக்க வைத்த தண்ணீர் எடுத்து வந்துடுறேன் இங்க அதிகமாக நண்பர் குடிக்க தண்ணீர் கேட்ட போது நான் இது கொதிக்க வைத்த தண்ணீர் என்று தர மறுத்து விட்டேன் என் நண்பர் நீ பாவம் செய்கிறாய் என்று கூறுகிறார் என் வீட்டில் இருந்து நான் எடுத்து வந்த தண்ணீரை தர மறுத்தால் அது பாவமாகுமா அது கிட்டத்தட்ட மெடிசின் மாதிரி அவரு சுடுதண்ணி எடுத்து வந்திருக்காரு அவர் மருந்து மாதிரி அவருக்கு பச்சை தண்ணி குடிச்சா உடம்பு ஒத்துக்காது சுடுதண்ணி கொடுத்துருக்காரு அதனால இது மருந்துங்க அப்படின்னு இருக்காரு இவர் அது தரமாட்டேன் பாவம்டா இங்க 1000 பாட்டில் இருக்கிற இதை எடுத்து குடிக்கணும் இல்ல கிளம்பி குடிக்க வேண்டியதானே அவர்கிட்டையும் தகராறு போனோம் அதனால தர மறுத்தா தப்பு கிடையாது அது நீ முடிச்ச வரைக்கும் மறைச்சு வச்சுங்க நீ எல்லாருக்கும் நேரம் வச்சு குடிக்க தண்ணி தர மாட்டேன் அது ஒரு விகாரமா தான் பச்சை தண்ணியோட தர மாட்டி உருப்படியா நீ அப்படின்ட்டு போயிடுவாங்க மறைச்சு வச்சுங்க சுடுதண்ணி வச்சிருக்கிறவங்க அஸ்ஸலாமு அலைக்கும் திருக்குறள் சில வசனங்கள் அல்லாவை அல்லாவுடைய ஆட்சிக்கும் அதிகாரத்திற்கும் சரியத்தை நிலைநாட்டுவதற்கும் வஹி மூலமான நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தன என்று கேள்விப்படுகிறேன் இதனை பற்றி விளக்கி சொல்லும் பொழுது அல்லாவுடைய ஹுக்கும் பூமியில் இல்லை எனில் மனிதனுடைய ஹுக்கும் அதாவது குஃப்ர் நிலை ஏற்படும் என்று சொன்னார்கள் எனில் ஹுக்கும் இல்லால் இல்லா சரி யாழவும் விமா அன்சல்லாஹு சில ஆயத்தில் எழுதியிருக்காரு ஆகிய சரியத்தை ஹிலாபத்தை நாம் கொண்டு வர எல்லா முஸ்லீம்கள் மீதும் கடமையாகுமா கடமை தாங்க சரியத்தை நிலைநாட்டும் ஹிலாபத்தை கொண்டு வரணும் இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வரணும் எல்லா முஸ்லீம்களும் கடமை நல்லா புரிஞ்சுங்க நம்ம இந்தியா மாதிரி நாடுகள்ல நான் கேட்கிறேன் ஹிலாபத்தை எப்படி கொண்டு வர்றது இஸ்லாமிய ஆட்சி எப்படி கொண்டு வர முடியும் நான் சொல்லக்கூடிய ஒரே வழிதான் இதை விட ஒரு மாற்று வழிதான் சொல்லுங்க பார்ப்போம் நான் சொல்லக்கூடிய வழி என்னன்னு சொன்னா இந்தியாவில் 100 கோடி மக்கள்ல அல்ஹம்துலில்லாஹ் நம்ம 15 கோடி 20 கோடி முஸ்லீம்கள் இருக்கிறோம் இந்த 20 கோடி முஸ்லீம்களும் அவங்க வாழ்க்கையில குறைஞ்சது 2 பேர் இல்ல 3 பேர் முஸ்லீம் ஆகிட்டாங்கடா இந்தியாவில் ஒட்டுமொத்த முஸ்லீம் ஆகிடுமாடாதா ஒட்டுமொத்தம் ஆகுமாகாதா அப்ப இஸ்லாமிய ஆட்சி தானா வருமா வராதா அப்போ இஸ்லாமிய ஆட்சியை உருவாவதற்கு இந்தியாவில் ஒரே வழி தாவாதானே தவிர நீங்க அதை விட்டுட்டு ஹிலாபத்தை உருவாக்கணும் ஹிலாபத்தை உருவாக்கணும் பிரச்சாரம் பண்ணி அதுக்கு ஆளுகளை சேர்த்து ஹிலாபத் இயக்கணும் ஒரு இயக்கத்தை உருவாக்கி இப்பெல்லாம் பண்றது ஹிலாபத்தை கொடுக்க முடியாது இந்தியாவில் இஸ்லாமிய ஆட்சியை ஹிலாபத்தை கொடுறதுக்கு ஒரே வழி தாவாதான் தாவா செய்யுங்க மக்கள் இஸ்லாமிய மக்கள் அதிகமா பெருகுவாங்க இன்ஷால்லாஹ் இஸ்லாமிய ஆட்சி தானா வந்துற போது இது தவிர என்ன வழி இருக்குது இந்தியாவில் இந்திய மாதிரி நாடுகள் இந்த இஸ்லாமிய ஆட்சி கொண்டுறதுக்கு கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாடு தான் இருக்கிறது அங்கு ஒரு நாள் முன்பு பிறை தெரியும் பொழுது நாமும் தமிழ்நாட்டு தான் இருக்கிறோம் நாம் ஏன் கேள்வி மாறி வந்திருக்குது இப்ப மியூசிக் அகாடமிக்கு பின்னாடி ராயப்பேட்டை ஆகிய ரோடில் தலைமை காஜி ஆபீஸ் அங்க போய் கேளுங்க கை மற்றும் கால் நகத்தினை வெட்டியதுடன் பிறகு அந்த நகத்தை கீழே போடும்போது என்ன சொல்லி போட வேண்டும் அப்பெல்லாம் எந்த சொல்லி போடணும் அவசியம் கிடையாது நீங்க எங்கேயா குப்பையில போடணும் அவ்வளவுதான் குப்பையில போட மண் தொண்டி போதிக்கணும் அவ்வளவுதான் ஒது செய்யும் பொழுது என்ன ஓதிக்கொண்டு ஒது செய்ய வேண்டும் ஒது செய்ய ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லான்னு சொல்லி ஆரம்பிக்கணும் அவ்வளவுதான் பிஸ்மில்லான்னு சொல்லி ஒது செய்ய ஆரம்பிக்கணும் வீண் பேச்சுகள் பேசக்கூடாது ஒது செய்யும்போது நமது கால் பிறரி மேல் படும்போது அவரை தொட்டு முத்தமிடுகிறார்கள் தவறு தானே தவறுதான் காலில் அவர் அடிச்சா கையில் அவர் அடிச்சா தொழுகையில் சஜிதா நிலையில் இருக்கும்போது துவா செய்யலாமா தொழுகையில் நஃபிலான தொழுகைகளில் சஜிதா இருக்கும்போது துவா செய்யலாம் ஃபர்தான தொழுகையில் கேட்கக்கூடாது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த விஷயங்களை பேசணும் இந்த விஷயங்களை கேட்டோம் அதனுடைய அமல் செய்யற தௌஃபீக் தரும்.